அஸ்மத்குரு பரம்பராய நமஹ. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதே ரகுநாதாய நாதாய சீதாய பதே நமஹ. இன்னைக்கு சுக்ரீவ சக்கியம் வாலிவதம் பர்யந்தம் பார்க்கலாம். நேற்று பர்யந்தம் முதல் நாள் ராமஜனனத்தில் ஆரம்பித்து விஸ்வாமித்திர யாக சம்ரக்ஷணம் சீதா கல்யாணம் பட்டாபிஷேகம், அதாவது பாதுகா பட்டாபிஷேகம், இது எல்லாத்தையும் சூர்பனக வரது வரைக்கும் இதுவரைக்கும் ராமாயணத்தில் பார்த்தோம். இன்னைக்கு நேற்றே ஒரு அயோத்தியா காண்டம் முறிஞ்சி அரண்யா காண்டம் ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னோம். பிரவிஷத்து மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவான்னு ராம லக்ஷ்மண சீதை தண்டகாரண்யத்தில் பிரவேசிக்கிறார். பயங்கரமான காடு, அந்த காட்டில் பலவிதமான சரணாகதை. ஏன்னா ராமன் அவதரித்ததே விஹித தகு தர்மஜா சரணாகத வத்சலகான்னு சொல்லுவான். சரணாகதின்ற ஒரு தத்துவத்தை நிலைநாட்டுறதுக்காக மட்டும்தான் திருமால் எம்பெருமான் ராமனாக அவதாரம் பண்ணது. அப்படி ஏகப்பட்ட ரிஷிகளும் ஏகப்பட்ட ஜந்துக்களும் இந்த பஞ்சவட்டியிலையும் ஆகட்டும் தண்டகாரண்யத்திலே ஆகட்டும் எங்கெங்கெல்லாம் பிரவேசிக்கிறாரோ ராமன் அங்கெல்லாம் எல்லாருமே சரணாகதி பண்ணிக்கிறவாளாக தான் இருக்கா. தேசிகனே சாதிக்கிற சரணாகதி சத்தியமானியம்னு சொல்லிட்டு பெருமாள் நாமெல்லாம் சரணாகதி பண்ணிட்டால் பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டாகுமா? ஏன் அப்படின்னா அவனால் வளர்க்கப்பட்ட பயிர் நாமெல்லாம். ஆகையினால நாம சரணாகதி பண்ணிட்டோம்னா சரணாகதி சத்தியமானியம் நம்ம பயிர் மேலே மேலே மேலே வளர்றத பார்த்து எம்பெருமான் ரொம்ப சந்தோஷப்படுவானான். ஏன்னா அவனிட்ட பயிர், ஒரு விவசாயி ஒரு பயிர் வைக்கிறான்னா ஒரு கிருஷி பண்றவன் பயிர் ரொம்ப வளரும் பொழுது எப்படி அவன் சந்தோஷப்படுவானோ அதை மாதிரி எம்பெருமான் நாமெல்லாம் அவனிடத்துல சரணாகதி பண்ணிண்டால் அவனுடைய சிருஷ்டியானது வீண் போகலன்னு நினைச்சிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவானான். அதுதான் ராமாயணத்துல இங்க காட்ட போறான். ஒவ்வொரு சரணாகதியும் ஒரு ஒரு மாதிரி சரணாகதி. இங்க எம்பெருமானே கட்டின்னு இருக்கவாள் எம்பெருமானோட திட விசுவாசம், எம்பெருமான் பேர்ல இருக்கக்கூடிய நிச்சிதமான ஒரு பக்தி, அசஞ்சலமான ஒரு பக்தி, என்ன ஆனாலும் அவனே துணை அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதம். இல்ல எம்பெருமானிடத்துல அத்தியந்த பக்தி இல்லைன்னாலும் ஆரம்பத்துல திட விசுவாசம் இல்லைன்னாலும் பின்னாடி திட விசுவாசம் ஏற்படுறது ஒரு விதமான சரணாகதி. கடைசி பர்யந்தம் பக்தியே இல்லை, கடைசியில ஏதோ ஒரு க்ஷண மாத்திரத்தில் அந்த பக்தியானது வந்துருத்து அப்படின்றது அது ஒரு விதமான சரணாகதி. அப்படி விதவிதமான சரணாகதி எல்லாம் இந்த இனிமேல் எம்பெருமான் கிட்ட எப்படி எப்படிலாம் சரணாகதி பண்ணிட்டான்ற விஷயங்களை நாம பார்க்க போறோம். அதனாலதான் ஆரண்ய காண்டத்தை ஆரம்பிக்கும் பொழுதே வால்மீகி ஆரம்பிக்கிறார். பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவான். பேர்பட்ட எம்பெருமான் இவர், அதுவும் பிரவேசிக்கிற, அதுவும் எல்லா விதமான தியாகங்களையும் பண்ணிட்டு ஒரு காட்டுல பிரவேசிக்கிறார். காட்டுல பிரவேசிக்கும் பொழுதும் எந்த சொந்த பந்தங்களும் இல்லாமல் தானாக ஒரே ஒரு தம்பியோடையும் மனைவியோடையும் இவர் உள்ள பிரவேசிக்க போறார். எப்பேற்பட்ட ஒரு பிரவேசனம்ன்றதே இந்த ஆரண்ய காண்டத்துல காட்ட போறார். ஏன் பிரவேசிக்கிறார் அப்படின்னா பின்னாடி வர ரிஷிகள்லாம் தன்னுடைய காலகதி அடைஞ்சாலும் கூட கொஞ்ச நேரம் காலகதி அடையிறதையே நிறுத்தி வைக்கிறாரா மகாபிரபு வரார்னு சொல்லிட்டு. அதுவும் இவர் பிரவேசிச்சுட்டார் தண்டகாரண்யத்துல. விராதன் ஒரு அசுரன், அந்த அசுரனை வதம் பண்றான் லக்ஷ்மணனும் ராமனும் சேர்ந்து. விராத வதம் முடிஞ்ச பிறகு சரபங்க முனிவருடைய ஆசிரமத்துக்கு போறார். சரபங்க முனிவர் காலகதி அடைகிற சமயம் வந்துருச்சு. காலகதி அடைய சமயம் வந்த உடனே அவன் இந்திரன் அவர் அழிச்சுட்டு போறதுக்காக வரணும். இந்திரன் அழிச்சுட்டு போறத வரத பார்த்த உடனே பெருமாள் பார்த்துட்டார். அந்த ஆசிரமத்துள்ள பிரவேசிக்கும் பொழுது இந்திர வாகனம் அங்க இருக்கு. அப்போ இந்திரன் கிட்ட அவர் பேசிட்டு இருக்காரா, இப்ப போய் என்னை அழிச்சுட்டு வர வந்தியே, எப்படி என்னை அழிச்சுட்டு போறதுக்கு அளவுக்கு உனக்கு தைரியம் வந்திருக்கு? இல்ல உங்களுடைய காலகதி வந்துருச்சு, நீங்க சொர்க்கலோகம் வரணும், உங்களுக்கு காலம் பூலோகத்துல காலம் முடிஞ்சு போச்சுன்னா இப்ப நான் வரமாட்டேன்னு சொல்றாரா முனிவர். இப்ப நான் வரமாட்டேன்னு என்னுடைய பிரபு சக்கரவர்த்தி என்னை பார்க்கறதுக்காக அதுவும் கிருஹிணியோட பிராட்டி சமயத்தை வரப்போறாருங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு போறதுக்கு நீ எப்படி வருவே? அதனால கொஞ்ச நேரம் தள்ளி வைக்கிறாராம் தன்னுடைய காலகதியே, தான் போற காலத்தையே தள்ளி வைக்கிறாராம் பெருமாள் மேல இருக்கக்கூடிய ஒரு அத்தியந்த பிரீத்தினால். ஏன் அப்படின்னா இப்பேற்பட்ட எம்பெருமான், அந்த எம்பெருமான் என்ன பார்க்க வர நேரத்துல நீ என்ன அழிச்சுட்டு போகலாமான்னு கேட்கிறாராம் இந்திரனை பார்த்து. இதுவும் ஒரு சரணாகதி தான். ஏன் அப்படின்னா ஆணுக்கூல்ய சங்கல்பா தேசிகன் சாய்க்கிறார், ஆணுக்கூல்ய சங்கல்பகான்னு சொல்றார். இதுதான் அந்த சங்கல்பம், அந்த அனுகூலத்துல மேல இருக்கக்கூடிய சங்கல்பம். அவனையே அடைய வேண்டும்ன்ற எண்ணம், அவனை தவிர வேற எதுவும் லோகத்துல கிடையவே கிடையாதுன்ற எண்ணம். இதுதான் சொல்லுங்களோ தொய் ரக்ஷத்தில் அக்ஷகை கிமன்யைஹி, தொய்ச்சா ரக்ஷத்தில் அக்ஷகை கிமன்யைஹின்றார் நிசிம்மனை பார்த்து தேசிகன். காஞ்சிபுரத்து பக்கத்துல திருவெக்கான்னு ஒரு அங்க இந்த அழகான லட்சுமி நரசிம்மனுடைய ஒரு திவ்ய கஷேத்திரம் அங்க இருக்கு. அந்த பெருமாளை பார்த்து வேகவதி தடத்துல இருக்கார் அவர். அங்க பார்த்து தேசிகன் சொல்றார், தொய் ரக்ஷத்தில் அக்ஷகை கிமன்யைஹி, தொய்ச்சா ரக்ஷத்தில் அக்ஷகை கிமன்யைஹி. நீ என்ன அதாவது நீ என்ன ரட்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா வேற யாரோடைய ஒத்தாசையும் எனக்கு வேண்டாம். தொய்ச்சா ரக்ஷத்தை நீயே என்ன ரட்சிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன்னா அப்பவும் எனக்கு வேற யாருடைய ஒத்தாசையும் வேண்டாம். ஏன்னா உன்னாலேயே முடியாதப்போ, யாராலையும் என்னை காப்பாற்றவே முடியாதுன்னு. இது நிச்சித தீஹி ஸ்ரேயாமி நித்தியம், இந்த மாதிரி ஒரு புத்தியோடு நான் பிரதி தினம் உன் கோவில் வாசல்ல வந்து நின்று இருக்கேன், என்னை நீ ரட்சிக்க மாட்டேன். நிருகரே வேகவதி தடாசிரேந்தம், ஏன் நிருகரே பெருமாளுக்கெல்லாம் பெருமாள் பெரிய பெருமாளே என்னை நீ ரட்சிக்க மாட்டேயான்னு வாசல் வந்திருக்கிற. அப்பேற்பட்ட ரட்சண சுபாவம் உடையவன் தான் எம்பெருமான். அந்த ரட்சண சுபாவம் உடைய எம்பெருமான் நாம இருந்தால்தான் அவனுக்கு வேலையே. என்ன நீ அழிச்சுட்டு போயிட்டு அவனுக்கு எப்படி வேலை இருக்கும் இல்லையா? என்ன ரட்சிக்கிறதுக்காக அவன் வரான், அந்த சமயம் பார்த்து நீ என்ன அழிச்சுட்டு போறேன்னு இந்திரனை பார்த்து கேட்கிறார். ஆகையினால எப்பேற்பட்ட ரட்சண சுபாவம் உடையவன், அதுவும் சரணாகதின்ற ஒரு தர்மத்துக்காகவே அவதரித்தவன், அவன் வரும்பொழுது நீ என்ன அழிச்சுட்டு போகலாமான்னு கேட்கிறதா சரபங்க முடியும். இங்கிருந்து சரபணம் முடியும்போது அதுவும் ஏகப்பட்ட ஒரு ரிஷிகள், அதுவும் ஒவ்வொரு ரிஷியும் பார்த்து சொல்றாரா ராமன், ஒவ்வொரு ரிஷிக்கும் தனித்தனியாக அஞ்சலி பண்றாரா. ஏன்னா இவர் ஆத்மானம் மனுஷம் பண்ணியேன்னு தன்னை மனுஷனா காமிச்சிருந்தவர் இல்லையா? தான் சக்கரவர்த்தியா இருந்தாலும் அவெல்லாம் குல குருக்கள் இல்லையா? அவ அப்பா அப்படிதான் இருப்பார் தசரதன், அதே மாதிரியே பிள்ளை இருக்கார். அதனால ஒரு ஒரு ரிஷியும் பார்த்து சேவிக்கிறார். ஒரு ஒரு ரிஷியும் சேவிக்கும் பொழுது நான் நடந்த விஷயங்கள்லாம் சொல்றார் ராமன் அந்த முனிவர்கள்ட்ட. அப்போ ஒவ்வொரு ஒரு முனிவரும் சொல்றாரா, நகரஸ்தோவா மனஸ்தோவா தொன்னே ஈஸ்வர ஜனார்தனன், ஏ ஜனார்தனே நகரமா இருக்கட்டும் வனமா இருக்கட்டும் நீதான் எங்களுக்கு எல்லாம் ஈஸ்வரன். உன்னை தவிர ஈஸ்வரன் நான் வேற யாரும் எடுத்துப்போம். சரி நீ நாட்டை விட்டுட்டு வந்துட்டே காட்டுல இருக்கேன்னு நினைக்கிறியா? இல்ல, நீ காட்டுல இருந்தாலும் நீ தான் எங்களுக்கு ராஜா, நாட்டுல இருந்தாலும் நீ ஒருத்தன் தான் எங்களுக்கு ராஜா அப்படின்னு ஒரு ஒரு முனிவரும் பார்த்து சொல்றாராம். அதுவும் ராமஸ்து சகிதோ பிராத்ரா சீதையாச்ச பரந்தபா, அதுவும் இந்த பிராத்ரா இந்த லக்ஷ்மணனோடும் சீதையோடையும் அந்த ராமன் ஒரு ஒரு முனிவர் எடுத்து போய் சேவிச்சுட்டு இங்க இருந்து போறாராம் ஒருவர். சரி, அதுவும் சுதீக்ஷ்ணர்னு ஒருத்தர் அந்த சுதீக்ஷ்ணர் ஆசிரமத்துக்கு போறாராம். அந்த சுதீக்ஷ்ண ஆசிரமத்துக்கு போனார், அவரை சேவிச்சுட்டு அங்கிருந்து மேல போய் பஞ்சவட்டிக்கு போறார். பஞ்சவட்டியில நேற்று சொன்ன மாதிரி ஏகப்பட்ட அழகான விஷயங்கள்லாம் இருக்கு பஞ்சவட்டியில். ஒண்ணு ஒண்ணும் ஆத்த பஞ்சவட்டியும் கச்சன் நந்தரா ரகுநந்தனஹாம், அதுவும் பஞ்சவட்டியில பிரவேசிச்சுட்டு உள்ள போயிட்டே இருக்க. பிரவேசிச்சுட்டு உள்ள போகும்பொழுது அதுவும் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அழகான ஒரு விஷயத்த அங்க பார்க்கிறார். ஜடாயு, ஜடாயுவை பார்த்த உடனே இவருக்கு ஆனந்தம் அவ்வளவு பெருக்கெடுக்கு ஓடுறதான் வால்மீகி சொல்றாரு. இதுவரைக்கும் முனிவர்களை பார்த்த கூட இவருக்கு இவ்வளவு சந்தோஷம் ஏற்படல, ஜடாயுவை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டுதான். ஏன் அப்படின்னா ஜடாயு தசரதனுடைய பால்ய சிநேகிதனவன் இல்லையா? இதை வந்து பௌபூதி சொல்றான், ஜடாயு எப்படி பால்ய சிநேகிதன் சொல்லிட்டு. இது அழகான ஒரு கதை இருக்கு ஜடாயுவை பத்தி. இது கவியுடைய கற்பனையா இருந்தாலும் நாம ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். தசரதன் கோசலையை கல்யாணம் பண்ணிட்டு அந்த காலத்திலேயே அனிமூன்ற மாதிரி பக்கத்துல பக்கத்து தேசத்துக்கு போயிருக்காவா. பக்கத்து தேசத்துல போயிட்டு இருக்கிறப்போ ராத்திரி தங்குறா ஒரு இடத்துல. ராத்திரி தங்கும்பொழுது கோசலையும் தசரதனும் படுத்துட்டு இருக்காளா, பக்கத்துல ராஜநாகம் ஒன்னு பக்கத்துல தசரதன் மேல இருக்கான். தசரதன் மேல படம் எடுத்துட்டு இருக்கு, ராஜாவுக்கும் ராணிக்கும் தெரியல படுத்துட்டு இருக்கான். அப்போ ஜடாயு வந்து அந்த நாகத்தை பிடிச்சி கொன்னு தசரதன் கிட்ட சொல்றதா, இப்படி நீ படுத்துட்டு இருக்கியேன்னு சொல்லிட்டு. உடனே ஜடாயுவை பார்த்து தசரதன் சொல்றானா, எப்பேற்பட்ட பேர் ஆபத்திலிருந்து என்னை நீ காப்பாத்தி இருக்க, ஒன்னு நிச்சயம் என் மகன் எனக்கு ஈமக் கடன் பண்றானோ இல்லையோ கண்டிப்பா உனக்கு ஈமன் கடன் பண்ணுவான் நான் இல்லையா. இது பௌபூதி சொன்னதா இருந்தாலும் கவியோட கல்பனையா இருக்கட்டும் நடந்ததாகவே இருக்கட்டும், வால்மீகி சொல்லல, நடந்ததா இருக்கட்டும் நடக்காதா இருக்கட்டும், ஆனால் எப்பேற்பட்ட ஒரு சங்கிரமணம் பாருங்க, ஒரு சங்கதி பாருங்க. தசரதன் சொன்னா இந்த மாதிரி பாரு, அதாவது என் மகன் எனக்கு பண்ணாலும் பண்ணுவான் பண்ணாட்டாலும் போவான், ஆனால் உனக்கு நிச்சயமா பண்ணுவான் ஈமை கடன், இந்த வரலை நான் உனக்கு கொடுத்தேன். நான் எப்பேற்பட்டவன் நேர ஜடாயுக்கு, அதனால தான் வந்து தன் அப்பாவுக்கு பண்ணலாம் கூட ஜடாயுக்கு ஈமை கடன் பூர்த்தியாக பண்ணிட்டு அவன் போறான்னு சொல்றான் பௌத்தம். அப்பேற்பட்ட ஜடாயுவை பார்த்தவனே இவருக்கு ஆனந்தம் பெருக்கெடுத்துன்னு ஓடுறது. அதுவும் எப்படிதான் ஆசசாத மகா காயம் கிருத்ரம் பீம பராக்கிரமம், அதுவும் இப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமம் உள்ள இந்த ஜடாயுவை பார்த்த உடனே அவனுக்கு பேர் ஆனந்தம் உண்டு. நேற்றே பார்த்தோம் ஜடாயுடைய விஷயம் சொல்ல விட்டுட்டேன், இந்த விஷயங்கள்லாம் நேற்று சமயம் போனதுனால. அங்கிருந்து இவாள் பஞ்சவட்டியில உட்கார்ந்துருக்காள். நேற்று சொன்ன மாதிரி சூர்பனகவரா, சூர்பனகை இங்கேருந்து போய் கரண் தூஷணன் இவாள்லாம் முடிஞ்சு ராவணன் போய் சொல்றான். ராவணன் அங்கேருந்து மாரீச்சனை நம்புறான். நேற்று பார்த்தோம் மாரீச்சன் எவ்வளவோ சொல்றான், மாரீச்சன் வேண்டாம் நான் சொல்றதை கேளு அப்படின்னா, அப்படி ஸ்வஸ்தி பவேத், நான் உனக்கு நல்லதே உண்டாகும் நான் அவனை சொல்றேன் கேளு. மாற்றான் மனைவியை அபகரிப்பதுன்றது அவ்வளவு நீச்சமான காரியம், அந்த காரியத்தை நீ பண்ணக்கூடாது. அதுவும் எப்பேற்பட்ட சாதாரண யாரோ தெருவில் போறவனுடைய மனைவி கிடையாது, ஜெகன்மாதாவோ இவனோ ஜெகதீஸ்வரன் இவன். அப்பேற்பட்டவன் அவனுடைய சுபாவமும் எனக்கு தெரியும், அவனுடைய வீரமும் எனக்கு தெரியும், நான் பார்த்திருக்கேன். எப்போ அவனுடைய 16 வயசுல நான் பார்த்திருக்கேன், ஏறக்கூடிய அந்த கணக்குல இருந்து பார்த்தாலே இப்ப அவனுக்கு 29 வயசாருது. அப்படி இருக்கும்போது அவனுக்கு பேர்பட்ட பலம் இருக்கும், பார்த்துக்கோ, அதனால வேண்டாம் அப்படின்னா. அப்படி ஸ்வஸ்தி பவேத் சர்வேசாம் ராட்சசாம், அப்படி ஸ்வஸ்தி பவேத், உனக்கு நன்மை உண்டாகும். நான் சொல்றதை கேளு தாத்த, சர்வேசாம் ராட்சசாம், உனக்கு மட்டும் இல்ல, நீ இந்த காரியத்தை பண்ணாமல் இருந்தால் சர்வேசாம் ராட்சசாம், எல்லா ராட்சசர்களுக்கும் நன்மை உண்டாகும். நான் சொல்றதை கேளு அப்படின்றா. அப்படி ராமோ நசன் குருத்தா, ராமன கோபத்துக்கு ஆளாக்கிடாதேன்றார். ராமனுக்கு அவ்வளவு சீக்கிரமா கோபம் வரவே வராது. அதுவும் சீதையை காண்பிச்சு அபகரிச்சுட்டு போனவுடனே சொல்றாராம், ஒரு அழகான சர்க்கம் இருக்கும் வால்மீகி, ரெண்டு இடத்துல ராமனுக்கு கோபம் வருதுன்னு சொல்றாரு. அது அப்படின்னா நாசையாமி ஜெகத்தர்வம்னு ஒரு கோபப்படுறாரு. ஒரு இடத்துல சீதைய மரமே பார்த்தியா, அப்புறம் கோதாவரியே பார்த்தியான்னு ஒவ்வொன்னா பார்த்து நீ கேட்டுன்னு போறாரு. நீ வரப்போறது அப்போ யாருமே பதிலே சொல்ல மாட்டா. உடனே நாசையாமி ஜெகத்சர்வம்னு லக்ஷ்மணன் கிட்ட கோபத்தோடு சொல்லுவாராம். கோபத்தோடு சொன்ன உடனே லக்ஷ்மணன் வேண்டாம் வேண்டாம்னு தனிப்பாராம் அவரை சொல்லி. அதே மாதிரி சமுத்திரராஜன் கிட்ட பிரார்த்திப்பாராம், நீ வந்தே தீரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இவருக்கு சரணாகதி பண்ண தெரியல இல்லையா, எல்லாரும் இவரிடத்துல சரணாகதி பண்ணி பழக்கம் வச்சவரா, இவர் யாருக்கிட்டையும் சரணாகதி பண்ணி பழக்கம் இல்லை. அதனால சமுத்திரராஜனை பார்த்து விபீஷண சரணாகதி முடிஞ்ச உடனே எப்படி சரணாகதி பண்றதுன்னு இவருக்கு தெரியலையா. சமுத்திரராஜன் 3 பொறுத்து சமுத்திரராஜன் வராதபடியினால நேரடியாகவே சோசையாமி சமுத்திரம்ன்றார். இந்த சமுத்திரம் பூர்த்தியாகவே ஒத்தடிச்சு போடுறேன்னு கோபப்படுறாராம். ரெண்டு இடத்துல ராமன் கோபப்படுறார். ஏன்னா நசங்கிருத்தா மாறிச்சுன்னு சொல்றான், ராமனுக்கு கோபமே வராது, ஆனாலும் கோபமும் அவனுக்கு ஒரு குணம்தான் இல்லையா. நன்னா பார்த்துக்கோ, நாட்டியத்துல நவரசம் சொல்லுவான் இல்லையா, அதுல கோபமும் இருக்கா இல்லையா, ஆக்ரோஷமும் ஒரு ரசமா இல்லையா. அந்த மாதிரி ராமனுக்கு சோடச குணங்கள், 16 குணங்கள் இருக்கிறதா சொல்றாரு வால்மீகி. அந்த 16 குணங்களும் ராமனுக்கு தர்மங்கள், அப்பேற்பட்ட குணங்கள் வேற யாருக்கிட்டயுமே இல்லை. இந்த குரோதமும் அதுல ஒரு குணமா இருக்கு அவனுக்கு. நமக்கெல்லாம் குரோதம் இருந்தால் அது அவகுணம், அடுத்த வாழை பழி வாங்கறதுக்காக இருக்கும். ஆனால் அவனுக்கு இருக்க குணமாகவே குரோதம்ன்றது ஒண்ணு இருக்குன்றது. இதனாலதான் ராமானுஜர் 18 முறை தன்னுடைய மாமாவான திருமலை நம்பிகள் கிட்ட ராமாயண காலக்ஷேபம் சொல்லிட்டார். அது எப்படின்னா ரெண்டு விதமா சொல்றார். ஏன்னா ஒரு குரு எடுத்த உடனே ஒருத்தர் வந்து பாடம் கேட்டால் எடுத்த உடனே சொல்லிடக்கூடாது. சம்வத்சரம் ததர்த்தம் வா மாசத்திரயம் அதாபிவான் இருக்கு. ஒன்னு பரீட்சை பண்ணி பார்க்கணுமா அவனுக்கு அந்த திட விசுவாசம் படிக்கிறதுல இருக்கான்னு சொல்லிட்டு. நான் இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பெரியவாள் சொல்லியிருக்கா, ஒரு குரு தன்னுடைய மாணவனுக்கு பிரதிதினம் தன் மனைவி மூலமாக வேப்பண்ண குத்தியே சாதம் போட்டாலாம். வேப்பண்ணையே குத்தி சாதம் போட்டா அவன் அத்தியனம் பூர்த்தி ஆகிற அந்த 6 வருஷம் 7 வருஷம் பிரதிதினம் வேப்பண்ண குத்தியை தான் சாதம் போட்டாலாம். முதல் நாள்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த கடைசி 6வது வருஷம் கடைசி நாள் பர்யந்தம் வேப்பண்ண குத்தியே சாப்பிட்டான். அந்த கடைசி நாள்ல வந்து எடுத்து ஒரு பிடி சனத்தை வாயில போட்ட உடனே தூணு துப்பிட்டு, ஏன் இவ்வளவு கசக்கிறதே, இது எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னா. உடனே குரு சொன்னாரா, போரும் உனக்கு அத்தியனம் பூர்த்தி ஆயிடுச்சு, இனிமேல் உனக்கு படிப்பு வராது, நீ போயிட்டு வா மேல சமாவர்த்தனம் விரதம் பண்ணிட்டு நீ மேல கதியை பார்த்துக்கோன்னு. ஏன் அப்படின்னா அந்நாள் வரையிலும் அவனுக்கு படிப்புல எண்ணம் போச்சு, ருச்சியில எண்ணம் போகல அவனுக்கு. ஏதோ ஒண்ணு சாப்பிட்டான், படிக்கிறதுக்காக வாழறதுக்காக சாப்பிட்டான் இல்லையா. ஏன்னா உபாசனம் பண்ணணும், எதவானா சாப்பிடலான்னு ஒண்ணுமே கிடைக்கலன்னாலும் கூட எதையோ ஒன்னு சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். ஏன் அப்படின்னா உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகவும் உபாசனம் பிரம்ம உபாசனம் பண்றதுக்காகவும் எது கிடைக்கிறதோ சாப்பிடலாம். சாப்பிடாமையே இருந்து பட்டினி கிடந்து உபாசனம் பண்ணாமல் உயிரை விடுறத காட்டிலும் எது கிடைக்கிறதோ அதை சாப்பிடலான்றது. அதே போல அத்தியனம் பண்ணும் பொழுதும் எது கிடைக்கிறதோ அதை சாப்பிடணும். ஏன்னா நம்மளுடைய ருச்சி அத்தியனத்துல இருக்கணும். தவிர நன்னா மூக்கு பிடிக்க சாப்பிட்டால் நமக்கு அத்தியனத்துல போகாது, சாக்ஷாத் நித்ரா தேவி உடனே வந்துருவோம். மடியனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கணும், ஒரு ராத்திரி 10 மணி ஆனாலும் 11 மணி ஆனாலும் தூக்கம் வரலன்னா ஏதோ ஒரு புஸ்தகத்தை அடியன் பிரிச்சாலே போற முதல் பேஜிலேயே தூக்கம் வந்துடும். எப்படி வருவோம்னே தெரியல, அந்த அளவுக்கு நித்ரா தேவி. நான் புஸ்தகத்தை எடுத்து அடுத்த க்ஷணம் தூக்கம் வந்துடுவான். அது ஆனந்த வீடுனா கூட இருக்கட்டும், தூக்கம் வரலன்னா எனக்கு ஒரே ஒரு மருந்து புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கிறது. நிறைய நாள் அந்த புத்தகத்தை தலைக்கு வச்சே படுத்துட்டு இருக்கிறான். எங்க அம்மா இன்னைக்கும் என்ன வைவா அதுதான் பழக்கம், தலைக்கு வச்சுன்னு படிக்கிறது. டைரக்டா ஏறிடணும் இல்லையா, நேரடியா உள்ள ஏறிடணும். அதையும் எங்க அம்மா ஒத்துக்க மாட்டான், இதெல்லாம் தப்பு அபச்சாரப்படுற புத்தகத்துக்கிட்ட அப்படின்னு. அந்த மாதிரி நித்ராதேவி ஆலிங்கனம் பண்ணிடுவான்னு சொல்ற. அப்படி பாஷ்யக்கார 18 முறை அவர் வந்து 17 முறை பரீட்சை பண்ணி பார்த்து அதன் மூலமாக அவர் வந்து உபதேசம் ராமாயண உபதேசம் பண்ணார்னு ஒரு சாரால் சொல்றார். ஆனால் இன்னொரு சாரால் என்ன சொல்றாராம், ஒரு வாட்டி வந்தாராம் உபதேசத்துக்காக, ஒரு வாட்டி வரும்போதும் ராமஹா தர்மாத்மா அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை ராமாயணத்தை ராமன் தர்மாத்மான்ற கோணத்துல ராமாயணம் பூர்த்தியா உபதேசம் பண்றார் இல்லையா. ராமஹா சத்திய சந்தஹா அந்த கோணத்துல ராமாயணம் பூர்த்தியா இன்னொரு வாட்டி உபதேசம் பண்றாராம். இப்படி ராமானுஜருக்கு அவருடைய மாமா திருமலை நம்பிகள் 18 முறையும் 18 விதமாக குணங்களை சொல்லி ராமாயணத்தை உபதேசம் பண்ணார். அதுவும் திருமலை நம்பிகள்ன்ற சாட்சாத்து எப்பேற்பட்டவர் மகான்றார். அதுவும் கோவிந்தனை பார்த்து பாட்டு பாடுறாரா கீர்த்தனம் பண்ணும்போது, மதிக்ஷயான் நிவர்த்தந்தே நது கோவிந்த குணக்ஷயம், எனக்கு புத்தி இவ்வளவுதான் அதனால உன்னை பாடுறத நான் நிறுத்தின்ட்டேன், அதனால உன்னுடைய குணங்கள் இவ்வளவுதான் அர்த்தம் கிடையாது, உன் குணங்கள் எவ்வளவோ இருக்கு இல்லையா, ஆனால் என் புத்தி இவ்வளவுதான் அதனால இவ்வளவுதான் என்னால பாட முடிஞ்சதுன்னு. அந்த அளவுக்கு திருமலை நம்பிகள் ரொம்ப புத்திசாலி, அதனாலதான் ராமாயணத்தை அப்படியெல்லாம் உபதேசம் பண்ணிருக்காரு. பெரியவாள் சொல்லுவா ராமாயணத்தை ஒரு முறை எடுத்து தபஸ்வாத்தியாய நிறத்தம்னு எடுத்து சரீரம் தடோ வியாகரம்னு கடைசி ஸ்லோக வரைக்கும் பரியந்தம் பார்த்தால் ஒரு முறை சேவிச்சால் ஒரு விதமா அர்த்தமாகுமா, இன்னொரு முறை சேவிச்சால் இன்னொரு விதமா அர்த்தமாகுமா. அப்படி ராமாயணம்ன்றது அவ்வளவு சர்வ பாப நிவாரணம்னு சொல்லியிருக்கா. பிரதி தினம் நாம சேவிச்சுட்டே இருக்கணும்னு ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒரு ஒரு விதமா அர்த்தம் பார்த்துட்டே போகலாம். அப்படி இந்த ராமாயணத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்குன்ற தெரிவான். ஆகையினால இந்த ராமன் இருக்கக்கூடிய அந்த கோபம்ன்ற குணமானது அப்பேற்பட்ட குணம். அதனாலதான் மாரியத்தன் சொல்லும்போது அபிராமஹா ந சங்குருத்தஹான்னு சொன்னான், குரியாத் லோகான் அராட்சசன்னு சொன்னான். குரியாத் லோகான், தயவு செய்து நீ என்ன காரியம் பண்ற தெரியுமா, லோகத்துல ராட்சசாலே இல்லாத ஒரு உலகத்தை நீ உண்டு பண்றதுக்கான காரியத்தை தான் நீ பண்ண போற இப்போ அப்படின்னு மாரியத்தன் வந்து ராவணன்ட்ட சொன்னான். என்ன சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் ராவணன் கேட்கவே இல்லை. அதுவும் மாரீச்சன் உடனே சொல்றான், கிண்ணு கர்த்தும் மயா சக்கியம் ஏவம் தொய் துராத்மனி, என்னால என்ன பண்ண முடியும், எவ்வளவோ சொல்லிட்டேன் நீயோ ஒரு துராத்மாவா போயிட்டேன். ஏவம் தொய் துராத்மனி, அதுவும் துராத்மாவா இருக்கக்கூடிய ஒன்னிடத்துல நான் என்ன பண்ண முடியும், ஒண்ணு ஒரு காரியம் பண்ணவே முடியாது. நான் ஒண்ணு உன் கையால மாண்டு போகணும் இல்ல மகாபிரபு கையால மாண்டு போகணும், ரெண்டுத்துல எதிரா அவஸ்தின்னா அது பரமபாக்கியம் அது இல்லையா. உன்ன மாதிரி நீச்சன் கையால மாண்டு போறதை காட்டிலும் பரமபாக்கியமா மகாபிரபு கையால மாண்டு போறதுன்னு எவ்வளவோ மேலுன்னு சொல்லிட்டு சொர்ணமயமான மானாக அந்த சீதையின் இடத்துல போறான்றது வரைக்கும் நேற்று பார்த்தோம். ஆகச்சா ஆகச்சன்னு கூப்பிடுறா ஒரு ஒரு. ஏன்னா எப்படின்னா இதுல இருந்து ஒரு விஷயம் லோகத்துல எல்லாம் தெரியுது, அதிநீச்சமான வஸ்துக்கள் மேல ஸ்திரீகள் ஆசைப்படக்கூடாதுன்றது இது நல்லாவே தெரியுது. தனக்கு அதிகமா ஆசைப்படக்கூடாதுன்றது இதுல இருந்தான் பிராட்டி நமக்காக காண்பிக்கிறார். ஸ்திரீகள் எந்த விஷயத்து மேல அதிகமா ஆசை வைக்கிறாளோ அது அனர்த்தத்துல தான் போய் முடியும்ன்றது சாஸ்திரம். யாரிடத்திலுமே அவள் ஒரு பங்கு கம்மியாத்தான் பழகணும். நபுத்திர வாத்சல்யம்னு சாஸ்திரத்துல ஒரு இடத்துல சொல்லியிருக்காள், புத்திரன் அம்மா பேர்ல அதிகமான பிரீத்தியோட, அதுவும் அசஞ்சலமான பிரீத்தியோட பழகலாமோ தவிர, மாதா ஒருபடி கம்மியோட தான் பழகணும்னு இருக்கு. ஏன் அப்படின்னா, அதிகமான ஆசை வச்சு பழகிட்டால் அவளால பின்னாடி தாங்கிக்க முடியாதுன்றது, பிரிவு எதையுமே தாங்கிக்க முடியாதுன்றது சாஸ்திரத்தோட ஒரு அபிப்பிராயம். அதனாலதான் சொல்லும்பொழுது மனுஸ்மிருதியிலேயே நஸ்திரீ சுவாதந்திரியம் அருகதின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வேணா லோகத்துல எல்லாருமே இதெல்லாம் சொன்னது மனு, அவரும் ஒரு ஆம்பளை தானே, இப்படி எல்லாம் ஸ்திரீக்கு எதிராக சொல்லி வச்சுட்டு போயிருக்காருன்னு நினைக்கலாம். ஏன் அப்படின்னா, பிதா ரக்ஷதி கௌமாரே பர்தா ரக்ஷதி யௌவனே ரக்ஷந்தி புத்திராக வார்த்தக்கே நஸ்திரீ சுவாதந்திரியம் அருகத்தின்னு அழகான மனு சாஸ்திரத்துல சொன்ன ஸ்லோகம் ஒண்ணு. பால்ய காலத்துல அப்பா ரட்சிப்பாராம் பெண்களை, பர்தா ரக்ஷதி கௌமாரே யௌவன காலங்கள்ல அதுவும் புருஷன் ரட்சிப்பானாம் பெண்களை. ரக்ஷந்தி புத்திராக வார்த்தக்கே, வார்த்தக்கிய காலத்துல வயசான காலத்துல பெண்களை புத்திரர்கள்லாம் ரட்சிப்பாராம். இதனாலதான் நஸ்திரீ சுவாதந்திரியம் அருகத்தின்னு சொன்னாலோ தவிர, ஸ்திரீகளுக்கு என்னைக்குமே சுதந்திரம் கிடையாது. எதுல சுதந்திரம் கிடையாது? தன்னை தானே ரட்சிக்கிறதுல சுதந்திரம் கிடையாதுன்னு சொன்னாலும் தவிர, யாரும் யாருக்கும் அடிமையா இருக்கணும்னா அவளை அடக்கி உள்ள கேட்ல உள்ள வச்சு கேட்டை போட்டு பூட்டணும்ன்றதோ மனுசாஸ்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னி பர்யந்தம் இருக்க மகான்களுக்கு யாருக்குமே, நான் மகான்கள்னு சொல்லிட்டேன், அதனால்தான் மகான்கள் யாருக்குமே ஆசை கிடையாது இல்லையா. அவள் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம், அவளுடைய எண்ணங்கள், அதிகமான சபல புத்தியுடைய எண்ணங்கள் உன்னோட ஒன்னு பெட்டரா தோணுன்ற படியினாலதான் இதெல்லாம் சொன்னான. அதே போல பிராட்டியும் லோகஸ்வபாவமா இருக்கிறபடினால அந்த மானை பார்த்து ஆசைப்படுறாங்க. இத லக்ஷ்மணன் தடுக்கிறார், வேண்டாம் அப்படின்னு. ஆகச்ச ஆகச்ச அப்படின்னு ராமனை கூப்பிடுறார். ராமனை கூப்பிடும் பொழுது சக்கரவர்த்தி இங்க வாருங்கோ அந்த மானை பாருங்கன்றாரு. எப்பேற்பட்ட ஒரு ஸ்வர்ணமயமா இருக்கு அந்த, இவ்வளவு அழகா ஒரு மான் இருக்குமா பாருங்கோ அந்த மான் கண்ணு பாருங்கோ, அப்படியே உங்க கண்ணு போலவே இருக்குன்னா ரொம்ப அழகா சொல்லுவார். சீதைக்கும் ராமனுக்கும் இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை வியாக்கியான கர்த்தாக்கள்லாம் சொல்றாங்க. ராமனும் சீதையும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கிறப்போ, பரஸ்பரம் பேசிட்டு இருக்கப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிறாராம். ராமன் கேட்கிறாராம், எதுக்குமா சிரிச்சேன்னு? இல்ல நீங்க எதுக்கு சிரிச்சீங்க சொல்லுங்க. இல்ல நீ சொல்லுமா, நீ தான் முதல்ல சிரிச்சே, நீ எதுக்கு சிரிச்ச சொல்லணும். இல்ல இல்ல நீங்க தான் சொல்லணும். சரி நானே சொல்றேன்னு ராமன் சொல்றாராம். அந்த பக்கம் திரும்பி பாரு, குளத்துல அன்னப்பக்ஷிகள்லாம் நிறைய இருக்கு. அதுல ஒரு அன்னப்பக்ஷி சொல்றது இன்னொரு அன்னப்பக்ஷியை பார்த்து, நீ இப்படியும் அப்படியும் நடைபோட்டு போறிய, உன் கண் அழகு என்ன சீதைக்கு சமமோ அப்படின்ற ஒரு எண்ணமோ அப்படின்னு ஒரு அன்னப்பக்ஷி பார்த்து இன்னொரு அன்னப்பக்ஷியை சொல்லிட்டு, உன் அளவுக்கு அந்த அன்னப்பக்ஷியுடைய கண் அவ்வளவு அழகா இல்லை, அதனால நான் பார்த்து சிரித்தேன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். உடனே நான் சொல்றதை கேளுங்கணும், இந்த பக்கம் தெரியும் பாருங்கணும், ஏகப்பட்ட யானை கூட்டங்கள்லாம் போறதான், அதுல ஒரு முன்னாடி போற யானையை பார்த்து பின்னாடி வர யானை சொல்றதா, நீ இவ்வளவு திக்விஜயம் பண்ணிட்டு போறிய, திக்விஜயம் பண்ணிட்டு போறதுக்கு நீ என்ன ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியோ அப்படின்னு கேட்டுதான் அந்த யானை. உடனே எனக்கு திருப்பி வந்தது, அந்த யானை எங்க நீங்க எங்க, அப்ப அந்த ஜந்து கூட ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியோன்னு கேட்கிற அளவுக்கு உங்களுடைய ஒரு பராக்கிரமம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தது பத்தியான, அந்த அளவுக்கு பரஸ்பரம் அன்யோன்யம் அவளுக்கு இருக்கு. அதனால ஆகச்ச ஆகச்சேன்னு கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டானா ராமன், எனக்கு இத பிடிச்சு கொடுங்கோன்னு. அதுல என்ன இருக்கு, நான் பிடிச்சு கொடுக்குறேன், சீதை கேட்டு மறுப்பு சொல்ல முடியுமா ராமனால, அதனால நான் பிடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். பிடிச்சு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே இது ஏதோ மாயா அப்படின்றத தெரிஞ்சுட்டு, காட்டுல இந்த மாதிரி மான் வரத்துக்கான பிரசக்தி என்ன, மான்னா சாதாரணமா இருக்கும், நேற்று பார்த்த மான், முந்தானத்து பார்த்த மான், இன்னைக்கு காத்தால கூட பார்த்த மான் லட்சுமணன் சொல்றான். இது சாதாரணமானது இல்லை அப்படின்றான். இது சாதாரணமானது இல்லைன்னும் பொழுது, இல்ல இது மான் தான் அப்படின்னு பிடிச்சு கொடுக்க முடியுமா முடியாதான்னு சீதை ராமனை பார்த்து கேட்கிறான். அப்ப ராமன் லக்ஷ்மணனை பார்த்து சமாதானப்படுத்துறான், இல்ல சீதா பிராட்சி கேட்டு எதையுமே நான் இல்லைன்னு சொன்னது கிடையாது, ஆகையினால இந்த மான் தான் இது, நீ தேவையில்லாமல் வீண் சந்தேகங்கள் படாத, இது மான் தான் அப்படின்னு. சரி இவ்வளவு ஸ்திரமா சக்கரவர்த்தி சொன்ன உடனே இவனால தட்ட முடியல, அதனால இவரை காவலுக்கு வச்சுட்டு போறார் ராமன் லக்ஷ்மணன். அதுவும் என்ன சொல்லிட்டு போறார் அப்படின்னா, அகம் ஏனம் வதேஷ்யாமி கிரகிஷ்யாமி அதவா மிருகம். ஒன்னு இந்த மானை, இந்த மான் வேகமா ஓடிட்டு இருக்கு, ஒன்னு இந்த மானை நான் கொன்னுடுறேன், அகம் ஏனம் வதிஷ்யாமி, ஒன்னு நான் இந்த மானை கொன்னு அத எடுத்துட்டு வரேன், அந்த உடலையாவது எடுத்துட்டு வரேன். இல்ல கிரகிஷ்யாமி அதவா மிருகம், அதவா அப்படி இல்லைன்னா நான் இதை பிடிச்சிட்டாவது வரேன், எதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு என்னால பண்ண முடியும். யாவத் கச்சாமி சௌமித்ரம் சௌமித்ரே, நான் எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கணும் நான் திரும்பி வர பர்யந்தம், ஏ சௌமித்ரே நீ வந்து லக்ஷ்மணனே நீ என்ன பண்ணணும் தெரியுமா, மிருகம் ஆணையிட்டும் துருதம், நான் மிருகத்தை கொண்டு வர பர்யந்தம் நீ இங்கேயே இருக்கணும், இங்கேயே காவல் காத்துன்னு இருக்கணும் அப்படின்னு. இங்கேயே காவல் காக்கணும்னா எப்படி காவல் காக்கணும்னா, பஸ்ய லக்ஷ்மண வை தேக்கியா, சீதைய வெச்ச கண்டு வாங்காம பார்த்துருக்கணும் சொல்லிட்டு போறாரு. ஏன் இந்த மாதிரி சொன்னானா, நாம ராட்சசால் கிட்ட விரோதம் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனையோ பேர் கரண் இல்லையா, தூஷணன் விராதன் அதே மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ராட்சசாலையும் 14,000 ராட்சசாலையும் நாம எல்லாம் வதம் பண்ணிருக்கோம் இத்தனை நாட்களா, ஆகையினால யாரோ வந்து நம்மள ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவா இல்லையா. ரெண்டு விஷயம்தான் பகவான் கீதையில சொல்றது, அது மகாபாரதம் பூர்த்தியாகவே அதர்மமா இருந்தால் அதர்மமாகவே அவன் அடிக்கணும், தர்மமா இருந்தால் தர்மமாகவே அடிக்கணும், தர்மமாகவே அவன் வாழ வைக்கணும். எப்படின்னா மாயாச்சாரோ மாயினா வர்த்தித்தவியா சாத்வாச்சாரோ சாதுனா வர்த்தித்தவியான்னு இது மகாபாரதத்துல வருது. மாயம் பண்றானா நீயும் மாயம் பண்ணி அவன் அடி, சாதுவா இருக்கானா அவன் கூட கடைசி பர்யந்தம் விதுராதிகள் கிட்ட எப்படி சாதுவா இருக்கியோ அதே மாதிரி சாதுவாகவே இரு இல்லையா. அதுதான் மகாபாரதத்துடைய ஒரு சித்தாந்தம். அதே மாதிரி லட்சுமண சொல்லிட்டு போற, யார் எப்படி வந்தாலும் வைதேகி கிட்ட நெருங்காத அளவுக்கு நீ பார்த்துக்கோ அப்படின்னு லட்சுமணன் கிட்ட சொல்லிட்டு இவர் போற. சரி, இவர் போனாலும் அந்த மிருகம் போயிட்டே இருக்கு. அது சூழ்ச்சி இல்லையா, ராவணனுடைய வாக்கியத்தை காப்பாற்றணும், சூழ்ச்சின்றதுனால போறது. போன உடனே இங்கே இருந்து போறது, அந்த ஓ லக்ஷ்மணா சீதான்னு கத்துறான். அவனுடைய மார்புல இவனுடைய பானம், ராமனுடைய பானம் பாஞ்ச உடனே, ஹே சீதா ஹே லக்ஷ்மணான்னு கத்துன உடனே சீதா பார்க்கிறாள், என்னவோ ஆயிடுத்து உங்க அண்ணாவுக்கு, என்னவோ ஆயிடுத்து உங்க அண்ணாவுக்குன்னு சொன்ன உடனே அடுத்த க்ஷணம் என்ன பண்றதுன்னே தெரியல. லக்ஷ்மணன் தைரியமாவே சொல்றான், இல்ல அண்ணாவுக்கு எதுவுமே ஆயிருக்காது, இது சூழ்ச்சி தான், இந்த குரல் அண்ணாவுடைய குரல் மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு. இல்ல இது அண்ணாவுடைய குரல் தான், நீ போய் என்னன்னு பார்த்துட்டு வா. பஸ்ய லக்ஷ்மண வைதேக்கியான்னு அண்ணா எனக்கு கட்டளை இட்டு போயிருக்காரு, அண்ணாவுடைய கட்டளை என்னால மீற முடியாது, நான் எப்படி போக முடியும், நான் போனன்னா என்னவோ ஆயிடுமே, நான் எப்படி போக முடியும், நான் எப்படி போக முடியும்னு கேட்ட உடனே சீதை பேசுறான். சீதை பேச ஆரம்பிக்கிறது வால்மீகி ராமாயணத்துல ஒரு அப்படியே பூர்த்தியாக ஒரு சர்க்கம் பூர்த்தியாகவே இப்படி எல்லாம் கூட வார்த்தைகள் சொல்ல முடியுமான்ற அளவுக்கு சீதை லக்ஷ்மணனை பார்த்து சொல்றான். இந்த லக்ஷ்மணன் போகவே கூடாதுன்னு வரக்கூடாது, பஸ்ய லக்ஷ்மண வைதேகியான்னு ராமன் இட்ட கட்டளையை கூட, வைதேகிய ஜாக்கிரதையா பார்த்துக்கோன்னு ராமன் இட்ட கட்டளையை கூட மீறி அவன் போயிருக்கான்னா, அவன் எந்த மாதிரி வார்த்தை சொல்லியிருந்தால் அவன் போயிருப்பான்ற அளவுக்கு இங்க சாஸ்திரம் தெரியுது. இப்படி அப்படின்னா இதனாலதான் ஒரு வியாக்கியான கர்த்தா எழுதுறாரு, இதனாலதான் லங்கையில அக்னி பிரவேசம் பண்ண வச்சாருன்னு கூட எழுதுறார். இது இப்பேற்பட்ட பாகவத அபச்சாரப்பட்டபடியினால மட்டும்தான், எப்பேற்பட்ட பாகவதன் லக்ஷ்மணன் அந்த பாகவதன் இடத்துல போய் சீதை இப்படி ஒரு அபச்சாரப்பட்டுட்டாலே அதனால அவன் நான் வந்து அக்னி பிரவேசம் பண்ண வச்சார் ராமன் ஒரு வியாக்கியான கர்த்தா எழுதுறாரு. அந்த அளவுக்கு சீதை அவன் அந்த அளவுக்கு ஒரு கடுஞ்சொற்களால சொல்லிடுறான். அப்படி சொல்லும் பொழுது எல்லா வார்த்தைக்குமே பொறுத்துக்கிறான், நீயும் பரதனும் ஒண்ணுன்றாள், பொறுத்துக்கிறான், பொறுத்துட்டு இருக்கான், கைகைக்கு இருக்கக்கூடிய கெட்ட புத்தி தான் உனக்கு இருக்குன்றான், அதையும் பொறுத்துட்டு இருக்கான். ஏன்னா அங்க எப்படி ஊனியுடைய வாக்குல சரஸ்வதி தேவி குடிக்கொண்டிருக்காளோ அதே மாதிரி பிராட்டியுடைய வாக்குலயே சரஸ்வதி தேவி குடிக்கொண்டிருக்கா. அந்த மாதிரி என்ன சொன்னாலும் லக்ஷ்மணன் பொறுத்து, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுருக்கீங்க, இது அண்ணாவுடைய குரல் இல்ல குரல் இல்லைன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கான். எடுத்து விடுறா ஒரு அஸ்திரத்தை, யார் அவன் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு இச்சதித்வம் வினசந்தம் ராமம் லக்ஷ்மண மத்கிருதே, என்ன அடையறதுக்காகத்தான் நீ என்ன பண்ற என் பின்னாடியே காட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்ன. நீயும் கைகேயுடைய துர்புத்தி தான் உனக்கு இருக்கு, பரதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் உனக்கு இல்ல, பரதன் மகாத்மா ஆனால் கைகேயினுடைய வளர்ப்பு தானே நீயும், அதனால அவருடைய துர்புத்தி உனக்கு வந்துருச்சு. என்னன்னா நீ நாசமா போறதுக்காகத்தான், எப்படி அழிஞ்சு போறதுக்காக ராமம் லக்ஷ்மணன் ராமன் பின்னாடியே வந்து மத்கிருத்தே என்ன அடையிறதுக்காக என் பின்னாடியே வந்தேன். லோபாத்து மத்கிருத்தே என்னன்னா லோபகா அப்படின்னா பேராசைன்னு அர்த்தம். உனக்கு ஊர் மேல இடத்துல மட்டும் ஆசை இல்லை, ரொம்ப நாளாவே என்னிடத்துலயும் ஆசை உனக்குன்னு. சாதாரணமாக காமம்னா ஆசை, லோபம்னா பேராசைன்னு அர்த்தம். காம குரோத லோப மோக மத மாத்தர்யம்னு சொல்லிட்டு ஆறு விதமான ஆசைகள் சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க. காமம் அப்படின்னால் எதுவும் ஆசைப்படுறது, இந்த செல்போன் மேல எனக்கு காமம் இல்லையா, சாதாரணமா ஆசைப்படுறது. குரோதம் அப்படின்னா அடைய முடியாததுக்கு மேல ஏற்படக்கூடிய ஒரு ஆசை, ஆசைதான் கோபமா மாறிடும். லோபம்னா நடக்கவே நடக்காத விஷயத்துல பேராசை, இது நடக்காதுன்னு நமக்கு தெரியும் ஆனாலும் அதுல பேராசை. லோபம், மதம், நமக்கு ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு வெறி இல்லையா, அதை அடைஞ்சே தீரணும்ன்ற ஒரு விதி வெறி. மாத்தர்யம், நமக்கு அது எட்டா கனியா இருக்கும், அதுக்காக நம்ம மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருப்போம். மதம், மாத்தர்யம், காமம், குரோதம், லோபம், மோகம். மோகம், மோகம்ன்றது நமக்கு கிடைச்சுடுத்து, அந்த ஒரு வாட்டியோட நிறுத்தினோமா இல்லையா, ஒரு வாட்டி நிறுத்த மாட்டோம், மீண்டும் மீண்டும் அந்த பொருள்கள ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு திரும்பி திரும்பி போயிட்டே இருக்குது. அதுவும் இந்த மோகத்துக்கு உதாரணமா இது கிருஷ்ண கர்ணாமிரதம்னு ஒரு ஒரு அழகான ஒரு கிரந்தம், அத பண்ணிருக்கிற ஒரு அழகான கவி. அந்த கவி என்ன பண்ற, ஒரு வேசி மேல அவருக்கு ரொம்ப நாளாகவே ஆசை, ஆசைப்படும் பொழுது அவர் என்ன பண்ற, அந்த வேசியினருக்கு ஆசையை அவரால் தடுக்கவே முடியல. ஊரெல்லாம் சேர்ந்து அவரை தடுத்து, லீலா சுகர் அவர் பேர், ஊரெல்லாம் சேர்ந்து அவரை தள்ளி வச்சுடுத்து, அந்த வேசி வேசிய தள்ளி வச்சுடுத்து, இப்பேற்பட்ட மகான் போயிட்டு இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நதி ஓடுறது, நதிக்கு அண்ணண்ட அவர் போயிட்டார். நதிக்கு அண்ணண்ட போன உடனே இவர் ராத்திரி ஒரு ராத்திரியா அந்த வேசி ஆத்துக்கு இவர் போறார். போன உடனே எப்படி போறாருன்னா, நதியில பிரவாகம் ஓடிட்டு இருக்கு, பிரவாகத்துல ஏகப்பட்ட பிணங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அந்த பிணங்கள்லாம் போனப்போ அந்த பிணத்தெல்லாம் போட்டா செஞ்சு, படகா செஞ்சு இவர் அந்த பிணத்து மேல உட்கார்ந்து நதியை கடந்து போறார். லீலாசுகர் மகான், ஒரு மோகம். போன உடனே அங்க போனாலும் அவர் அங்க இருக்கார், அவளுடைய ஆத்துக்கு போக முடியல, அவள் மாடியில இருக்கான்னு வச்சுக்கிட்டார். மரத்துல பாம்பெல்லாம் தொங்கிட்டு இருக்கு, அந்த பாம்பெல்லாம் பிடிச்சி மாடிக்கு ஏறி போறார். மாடிக்கு ஏறி போறார், உடம்பெல்லாம் ரத்த காயம், எங்க பார்த்தாலும் பாம்பு கொத்தி இருக்கு. இவனை பார்த்தா பாம்பு கொத்தின உடனே பார்த்து போய் நிக்கிறார், கதவை திறக்கிறாவ. கதவை திறந்து நிக்கவனே அவர் சிந்தாமணின்னு பேரு, கதவை திறக்கிறாவ. கதவை திறந்த உடனே இப்படி வந்து நிக்கிறீங்களே நியாயமானு கேக்குறாரு. இல்ல, உன் மேல எனக்கு அவ்வளவு ஆசை, உன் மேல அவ்வளவு மோகம், உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. உடனே அவர் சொல்றாரா, என் மேல இவ்வளவு மோகப்படுறீங்களே, இவ்வளவு மோகம் மொத்தத்தையும் கிருஷ்ணர் மேல காமிச்சிருக்கலாமா இல்லையா அப்படின்னு உடனே அப்போ சட்டையிலிருந்து யாரோ மண்டையில இரும்பு கம்பியால அடிச்சா மாதிரி தோணித்தான். உடனே அவரே இந்த கதையை அவரே சொல்றார் தன்னுடைய முதல் ஸ்லோகத்துல. கிருஷ்ண கர்ணாமிரதம் தமிழ்லாம் இருக்கு, அந்த புக்கு வாங்கி பாருங்க, கிருஷ்ண கர்ணாமிரதம் அதனோட பேரு. உடனே முதல் ஸ்லோகத்தை சிந்தாமணியர் ஜெயதீன்னு எழுதுறாரு. முதல் ஸ்லோகத்துல முதல் வாக்கியமே சிந்தாமணிக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு எழுதுறாரு. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு புத்தி எனக்கு கொடுத்தாலோ இல்லையோ, இந்த மோகத்தை நீக்கினாலோ இல்லையோ என் மனசுல இருந்த மோகத்தை, இப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் வரும், இந்த ஆசைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி சீதை கேட்கறா, லோபாத்து மத்கிருத்தே நூனம் நானு கச்சசி ராகவம். லோபாத்து என் மேல இருக்கக்கூடிய ஒரு பேராசையினால்தான் நூனம் நானு கச்சசி ராகவம், அதனாலதான் நீ ராகவனுக்கு பின்னாடி கூட போக மாட்டேன்ற. அனுகச்சசினா பின்னாடி போறது, பின்தொடர்ந்து போறது, அப்படி நீ பின்தொடர்ந்து கூட போக மாட்டேன்றியே, இந்த ஒரு துர்புத்தி தான் உனக்கு. இத கேட்டு உடனே ஏன் அம்மாவா நினைச்சுட்டு இருக்க வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துருச்சுனா எப்படி ஒரு பையன் தாங்கிப்பான் இல்லையா, அந்த க்ஷணமே அவன் போறதுக்கு தயாராகிட்டான். போறதுக்கு தயாராகனவுடனே ஒரு கோடு கிழிச்சிட்டு போறான், இனிமேல் நீ வரக்கூடாது, இதை தாண்டி நீ வரக்கூடாதுன்னு கோடு கிழிச்சிட்டு போறான். இங்க இருந்து போன உடனே இவர் வரார், அசுரோசுரன் அங்க வந்து நிக்கிறார். இவன் லக்ஷ்மணன் அந்த பக்கம் போயிட்டான், நேர இவர் அங்க வந்து நிக்கிறார். அதுவும் திரிசூலோகேஷன் அந்த அதிபன் சொல்லி சீதையை மடக்கிறதுக்காக வந்து நிக்கிறான். சன்னியாச கோலத்துல வந்து நிக்கிறான். சன்னியாச கோலத்துல வந்து நின்று உடனே சீதாதேவி பார்க்கிறார், நான் ரொம்ப நாளா பசியா இருக்கேன், எனக்கு அன்னம் போடுங்கோ. காத்தால தலிகை பண்ணி வச்சுட்டா, தலிகை ராமன் போனான், லக்ஷ்மணன் வரல, இவர் தலிகை பண்ணி வச்சுட்டு காத்துன்னு இருக்கா. இந்த துளசிதாசர் சொல்றாரு, எல்லா பண்டங்களும் அப்படியே இருக்கு, இவ்வளவு துக்கத்துல இருக்கா, ராமனும் வரல லக்ஷ்மணனும் வரல. ஒரு சன்னியாசி இந்த மாதிரி அன்னம் எடுக்கோன்னு கேட்ட உடனே தாராளமா கொடுக்குறேன்னு வான், இல்ல நான் கண்டிப்பா, நீ யாருமா எங்க இருந்து வந்திருக்கேன்ற எல்லா விஷயமும். அவளை பார்த்த உடனே அவனுக்கு இப்படியும் பெண்கள் பெண் ஒட்டி இருப்பாளான்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துருத்தான். வந்த உடனே நீ யாருமா ஏதுமான மொத்தத்தையும் விசாரிக்கிறான். இந்த காட்டுல பஞ்சவட்டியில நீ எப்படி இருக்கேன்ற மொத்தத்தையும் அவன் விசாரிக்கிறான் ராவணன். அப்படி விசாரித்த அடுத்த க்ஷணம், எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா, வாமா வந்து போடு, இல்ல நான் இந்த கோட்டை தாண்டக்கூடாது, இது வால்மீகி ராமாயணம், நான் இந்த கோட்டை தாண்டக்கூடாது, நான் இங்க இருக்கேன். அவனாலையும் அந்த கோட்டை தாண்டி போக முடியலையோ, ஏன் அது ரேகா அக்னியோ கிழிச்சிருக்கான், கிழிச்சது லக்ஷ்மணன் இல்லையா, அதனால அதை தாண்டி சன்னியாசியால போக முடியல. உடனே என்ன பண்றானா, வாமா எனக்கு அந்த பக்கம் வர முடியாது, இரண்டு கால்கள்லாம நடந்து நடந்து வந்து நொந்து போயிருக்கு, அதனால நீ தாண்டி வாமான். ஏன்னா சன்னியாசி பிக்ஷ கேட்டா குடிச்சே தீரணும், இது தர்மம். யாரு பிக்ஷ கேட்டாலும் கொடுக்காம இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ கேட்டுட்டால் அடுத்த க்ஷணம் கொடுத்தே ஆகணும். ஒரு கிரகஸ்தன் கேட்டால், இல்லப்பா என் காத்துல என்ன சாப்பிடல, இல்ல என் காத்துல இல்ல, இப்படி ஏதாவது சொல்லலாம். ஆனால் பிரம்மச்சாரி வந்து வாஸ்து வாசல்ல நின்று பவதி பிக்ஷான் தேகி, ரெண்டு பேருக்கு தான் அருகத அந்த வார்த்தையை சொல்றதுக்கு, பவதி தாயே பிக்ஷான் தேகி. அதனாலதான் இன்னி பர்யந்தம் பிரம்மச்சாரிக்கு முதல் முதல் பிக்ஷையிடுற தகுதி அம்மாவுக்கு தான் இருக்கு. அதனாலதான் உபநயனத்துல முதல்ல அந்த சட்டை வச்சுட்டு அம்மாவை பார்த்து கேட்பான். இதெல்லாம் அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் இல்லையா. இதை தவிர ஆனால்தான் சொல்லும்போது நமாசு பரம் தெய்வத்தம்னு சொன்னா சாஸ்திரத்துல, அம்மாவை காட்டிலும் வேற தெய்வம் வேற யாருமே இல்லைன்னு. தமிழ்லேயே இருக்க, இருக்கின்ற பிடித்தோற்றை தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அல்லவா, எந்த அப்பாவும் கொடுக்க மாட்டார் கண்டிப்பா. இது எல்லாரும் உண்மையா ஒத்துக்க வேண்டிய விஷயம். 25 நாள் சாப்பிடல, அப்பாவும் பையனும் இருக்கா, அப்பாவுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து கொஞ்சம் சாதம் கிடைச்சிருக்கு, பாதி பாதி பிரிச்சுக்கிறான். பையன் எனக்கே பசிக்கிறது, மொத்தத்தையும் எங்கிட்டயே கொடுத்துருன்னா, அப்பா நான் சாப்பிட வேண்டாமா எனக்கு கொஞ்சம் கொடுன்னு தான் கேட்பேன். அதே அம்மா என்ன சொல்லுவோம், நான் சாப்பிடலான்னாலும் பரவாயில்ல, நீயே மொத்தத்தையும் சாப்பிடு, எனக்கு அதுவே சந்தோஷம்னு சொல்றவதான் இல்லையா. அதனாலதான் நம்ம அது பரம் தெய்வத்தம்னு சொன்னோம். இது நம்ம லோகத்துல நீங்க பரியந்தம் நடைமுறையில் இருக்குதான். ஒரு பசு, அதுவும் தாவர உண்ணியா இருக்கக்கூடிய ஒரு பசு, தன்னுடைய கன்றுக்காக ஒரே ஒரு நாள் மாமிசம் சாப்பிடுறது இல்லையா, இல்லையா, தன்னுடைய சுபாவத்தையே மாத்திக்கிறது இல்லையா. பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு சாகர பரியந்தம் அது புல்லுக்கு மட்டுமே தின்னு, புண்ணாக்கையும் புல்லையும் தின்னு பழக்கப்பட்டது. கன்று பிறந்த அடுத்த க்ஷணம் அது என்ன பண்றது, அது உடம்புல ஒட்டின்னு இருக்க மொத்த மாமிசத்தையும் கண்ணுக்குட்டியை காப்பாற்றுறதுக்காக இன்னி பர்யந்தம் நக்கி நக்கி எடுக்கிறது பாருங்க. இதுதான் தாய்மை. இது வேற யாருக்கு வரும், ஒரு தகப்பன் பண்ண, ஒரு எருதுமாடு பண்ணுமா, பண்ணாது இல்லையா. ஒரு ஆண் சிங்கம் பண்ணுமா, பண்ணாது. ஆண் புலி பண்ணுமா, பண்ணாது. யார் பண்ணுவா, இது மட்டும்தான் தாய். அந்த தாய் ஜந்து மட்டும்தான், அது தாய் அம்மாவா இருக்கட்டும் இல்ல தாய் ஜந்துவா இருக்கட்டும், கண்டிப்பா அது மட்டும்தான் பண்ணும் இல்லையா. அப்பா சிங்கம் கடிக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு இது, அம்மா சிங்கம் கடிக்கிறதுல இருக்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா. நம்ம பாத்துக்கலையே, குழந்தைய தோள்பட்டியை தூக்கி பிடிச்சி அம்மா தூக்கி அங்க உட்காரப்பா, அது ஒண்ணுமே தெரியாது, அதனால அது சிரிச்சுட்டே இருக்கும். இங்கேன்னு அப்படி தூக்கி என்ன அங்க ஆத்திலேயே அப்படி தூக்கி அப்படி கடாசுவோ பையனை, அவன் பாட்டு கிடக்கும், அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு இருப்பான். ஆனால் நம்ம கீழேந்து இப்படி தூக்கம்னா வலிக்கிறதுன்னு அழுவோம். ஏன், நமக்கு தூக்கம் தெரியல. அது மாதிரி அவளுக்கு தெரிகிறது, அதுதான் தாய்மை. அப்படி இப்பேற்பட்ட ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு தான் இவ்வளவு ஒரு கௌரவத்தை சாஸ்திரத்தை கொடுத்தா. அதனாலதான் உபநயனத்துல சேவிச்சு அபிவாதியம் பண்ணணும், கண்டிப்பா எந்த பெண்ணுக்கும் அபிவாதம் பண்ணக்கூடாது சாஸ்திரம். ஆனால் அம்மாவுக்கு பண்ணணும், அம்மா தனியா இருந்தால் பண்ணியே ஆகணும் அபிவாதம். அதுவும் உபநயனத்துல முதல் முதல் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்பா காலத்துக்கு அப்புறம் பிரதிதினம் சேவிக்கிறப்பெல்லாம் பண்ணணும். அப்பா இல்லாமல் அம்மாவை தனியா சேவிக்க கூடாது. அப்பா அம்மா சேர்ந்து இருக்கிறப்போ ஒருவேளை சேவிக்க வேண்டிய கட்டாயம் வந்ததுனால், அப்பா பாண்டிச்சேரியில இருக்கா, அம்மா மெட்ராஸ்ல இருக்கா, சேவிக்கணும் பிறந்த நாள் அப்படின்னா அப்பா அபிவாதனை பண்ணணும். அப்பா காலத்துக்கு அப்புறம் அம்மா தனியா இருந்தால் ஒரு ஒரு நாளும் சேவிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணால் அப்பாவை சேவிக்கணும்னு இருக்கு, அப்பா அம்மாவை சேவிக்கணும்னு. அப்ப அப்பாவுக்கு தான் அபிவாதம் பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ண அப்பா காலத்துக்கு அப்புறம் நம்ம சந்தியாவந்தனம் பண்ணால் ஏதோ விசேஷமா இருந்தா அம்மாவை சேவிச்சாலும் அம்மாவை நிக்க வச்சு நாம அபிவாதனம் பண்ணணும்னு இருக்கு. இதெல்லாம் அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கௌரவம், மற்றவாத காட்டிலும் அம்மாவுக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கௌரவம். இது எப்ப தெரியுதுன்னா பிரம்மச்சாரிகள் தட்சியிலே தெரியுது. அதுதான் சாஸ்திரம் 7 வயசுல உபநயனம் போட்டு பண்ண உடனே சொல்லித்தரா இந்த சாஸ்திரத்தை. அம்மாவை கொடுக்கக்கூடிய கௌரவத்தை கொடுத்து ஆகணும்ன்றபடினாலதான் பின்னாடியும் நமக்கு சன்னியாச தர்மத்திலேயே தெரியுது எல்லா இடத்துலயும். அந்த நேரத்தை சொன்னோம் இல்லையா, அம்மாவை கொடுத்த கௌரவம் அதுன்னு சொல்லிடு. அப்படி பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்ட உடனே பிக்ஷை இட்டே ஆகணும் சன்னியாசி கேட்ட உடனே. அதனால லக்ஷ்மணனுடைய ஆக்கியும் மீறி வெளியில வர வால்மீகி சொல்றார். நிறைய பேருக்கு நேத்தே சொன்னேன், நிறைய பேருக்கு நிறைய விதமான அபிப்பிராய வேதங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா அபகரிச்சுட்டு போறது பிராட்டியா இருக்கு அப்படின்னா, பிராட்டிய பிராட்டியாவே பார்த்து இதை ஏத்துக்காமே இருக்கா, பிராட்டிய மனுஷியா பார்த்து அப்படியே கிரந்தங்கள் பண்றவாளும் இருக்கா. வால்மீகி பிராட்டிய மனுஷியா மனுஷியாவே பார்த்தாலையா ஸ்வேனரூபேன லட்சிதாம்னு பின்னாடி அவரே சொல்றார், தன்னுடைய மகிமையினாலேயே லங்கையை பாவனமாக்கினார் பிராட்டி அப்படின்னு பின்னாடி அவரே சொன்னாலும் கூட. இந்த இடத்துல என்ன ஆறா, ராவணன் சீதையினுடைய அவள் வரமாட்டேன்ற வந்து அன்னமிடுறா, அன்னமிட்ட உடனே இவன் ராவணாசுரனா வேஷம் போட்டு நிக்கிறான், பத்து தலையோட நிக்கிறான். அதுவும் எப்படி சொல்றானா, திரிஷு லோகேஷு விக்யாசம் எதி பர்த்தாரம் இச்சதி, நீ யாரு உன்னை நான் அடைய ஆசைப்படுறேன், நான் ஏற்கனவே திருமணமானவள், என்னை நீ அடைய முடியாது, பர்த்தா ராமன் போயிருக்கான் வந்துருவான் உனக்கு, திருசுலேக்கேசு விக்யாசம் நான் யாரும் தெரியுமா உனக்கு, என்ன போய் வேண்டான்னு சொல்றியே, என்ன வேண்டான்னு சொல்ற அளவு கூட லோகத்துல ஒரு பொம்நாட்டி இருக்காளா, இது எனக்கே ஆச்சரியமா இருக்கே. திருச்சி லோகேஷு விக்யாசம் மூன்று உலகங்கள்லயும் நானு, மூன்று உலகங்கள்னா பூலோகம் சொர்க்கலோகம் அதே மாதிரி மொத்தம் பதினாலு லோகங்கள் இல்லையா, உபலட்சணமாக மூணு லோகங்களை சொல்லிருக்கா இந்த இடத்துல, அதாவது இந்த பூமி அதே மாதிரி சொர்க்க பூமி அதே மாதிரி பாத்தாள லோகங்கள் இல்லையா, பூஹு புவஹா சுவஹான்னு ஒரு ஏழு லோகம், அத்தல வித்தல சுத்தல பாத்தாள தலாசல ரசாசலன்னு அது ஒரு ஏழு லோகம், பாத்தாள லோகம் இப்படி ஏழு பதினாலு லோகங்கள் இருக்கு மொத்தம். இப்படி மூன்று லோகங்களுக்கும் புகழ் பெற்று இருக்கக்கூடிய என்ன போய் நீ அடைய ஆசைப்பட மாட்டியா, மாம ஆசிரிய வராரோகி என்ன வந்து அடையணும், நீ என்ன வந்து நீ அடையன்னா, தவாகம் சதிருஷபதி உனக்கு ஏத்த பதி யாருன்னா நான் தான், என்னை விட்டுட்டு யாரோ ஒரு மானிடன் ஜடாமுடி தரிச்சுட்டு தெருவுல சுத்தின் இருக்கான் அவனை போய் அடையணும்னு ஆசைப்படுறேன், அவன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், தவ அகம் சதிருஷபதி உனக்கு நான் தான் சதிருஷமான பத்திய தவிர ராமன் சதிருஷமான பத்தி இல்ல, இல்ல அவன் எவ்வளவோ முறையிடுறா நான் வரமாட்டேன்றான். வால்மீகி சொல்ற வரமாட்டேன்னு உடனே அப்படியே சிகைய பிடிச்சிட்டு அப்படியே விமானத்துல புஷ்ப விமானத்துல தூக்கி வச்சுட்டு நேர போயிடுறான்னு சொல்ற அவன். கம்பன் வர்ணிக்கிறான் இது ஏத்துக்கிற மாதிரி இல்ல, ஏன் அப்படின்னா அவள் பிராட்டி, பிராட்டியா போயிட்டபடினால ஒரு மத்த புருஷனுடைய ஒரு கரஸ்பரிசமானது பிராட்டி மேல பர முடியாது, பரபுருஷனுடைய பிராட்டி மேல பரபுருஷனுடைய பரிசம் பற்றுச்சுன்னா அடுத்த கஷணம் அவன் பத்மம் ஆயிடுவான்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு, வேதமே சொல்லிருக்கு, ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் அது இருக்கக்கூடிய சகல சராசர ஜந்துக்கள் எல்லாத்துக்குமே அவன் ஈஸ்வரியவோ, அந்த ஈஸ்வரனுக்கே அவன் ஈஸ்வரியவோ, அப்படி இருக்கிறப்போ பரபுருஷனுடைய ஸ்பரிசம் படவே படாது. ஆனால் தான் திருமங்கையானவர் சரித்திரம் சொல்லும் பொழுது கூட பிராட்டியை ஸ்பரிசிக்க மாட்டார் ஆழ்வார், பெருமாள் காலில் மெட்டி போட்டு இருப்பார், அதைத்தான் அவர் வந்து கடிச்சு இழுப்பார். பெருமாள் காலில் எப்படி மெட்டி போடலான்னு கேட்கலாம், ஆம்பளைங்க தான் மெட்டி போடணுன்ற சாஸ்திரம் இருந்தது, ஆனால் அதை மாற்றி பின் வந்த ஒரு கலாச்சாரத்தில் எங்க எப்படி மாற்றிட்டுன்றது தெரியல, பெண்களே மெட்டி போட்டுக்க ஆரம்பிச்சுட்டார். வழக்கத்தில் பார்த்தால் சாஸ்திரத்தில் ஆண்கள் தான் மெட்டி போட்டுக்கணும், ஏன்னா இது ஒரு அழகான விஷயம், பெண் குனிஞ்ச தலையோடு போகணும், எதிர வர புருஷன் காலில் மெட்டி இருந்தால் இவன் பரபுருஷன்ற எண்ணம் இருக்கணும், அதனால இவன் குனிஞ்ச தலையோடு போகணும், எதிர வர ஆண் தலைநிமிருந்தே போகணும், திருமாங்கல்யம் தரிச்சுட்டு கல்யாண சுபாவத்தோடு பெண் வந்தாள்னா இவள் பரஸ்திரீன்னு தெரிஞ்சுட்டு அவளை தாயா பாவிச்சுட்டு போகணும், அதனாலதான் ஆண் காலில் மெட்டியும் பெண்ணுக்கு திருமாங்கல்ய தாரணமும் வச்சிருக்கா வழக்கத்துல. ஆனாலும் பின்னாடி வந்த ஏதோ ஒரு கலாச்சாரம் ஏதோ ஒரு ஆண் ஏற்படுத்தின விஷயம், நான் ஏன் மெட்டி போட்டணும், நீ தான் நீ மெட்டி போட்டுக்கணும் சொன்ன உடனே அவளே மெட்டி போட்டுக்க ஆரம்பிச்சிடும், நமக்கு எந்த நகையும் கிடையாது, ஏதோ மாமனார் ஏதோ வசதியா இருந்தா ஒரு மோதிரம் போடுறார், இல்லைன்னா அதுவும் கிடையாது இல்லையா, வெறுமனே உட்காந்துருக்க வேண்டிதான், காற்றால் ஆரம்பிச்சு மத்தியானம் நாலு மணி வரைக்கும் இல்லையா, விதவிதமான நகைகள்லாம் போட்டு அவள் தான் நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்பான், நமக்கு அதுவும் கிடையாது, அவளுக்கு வசதியான கூறப்பட்டு தரிச்சுருப்பான், நாம ஏதோ மஞ்சள் வெட்டியை தரிச்சுன்னு ஓரமாக உட்காந்துருப்போம் இல்லையா. அப்படி வசத்தியான இந்த விஷயத்தை ஸ்பரிசம் படக்கூடாதுன்றபடியினால பிராட்டி அவனால ஒண்ணுமே பண்ண முடியலன்றதுனால குட்டிலோட தூக்கிட்டு போயிடுறானா ராவணன் கம்பன் சொல்றான். துளசிதாசர் சொல்றார் இது நடந்ததாகவே தெரியல, அவன் நிழலை பிடிச்சி இழுக்கக்கூடிய சக்தி படைச்சவன் அவன், இது சுந்தரகாண்டத்துல தெரியும் பொழுது நாளைக்கு சொல்ல போறோம், சுந்தரகாண்டத்துல ஒரு அரக்கி நிழலை பிடிச்சி இழுக்க போறான், அதே மாதிரி அவர் நிழலை பிடிச்சி இழுக்கக்கூடிய சக்தி படைச்சவன் அவன், அப்படி நிழலை பிடிச்சி இழுக்கக்கூடிய சக்தி படைத்தவன் அப்படினால அவன் ஸ்பர்ஷம் இல்லாமல் நிழலையே இழுத்து போயிடுறான் சீதையுடைய நிழலை. இது வெங்கடாச்சல மகாத்மியத்துல ஒரு விஷயம் வருது. ராவணன் சீதையை அபகரிக்கும் பொழுது சீதா அக்னி பிரவேசம் பண்ணி உள்ள போயிட்டதாகவும் அங்க மாயா சீதை வந்து அங்க நின்று ராவணனுடைய 10 மாசம் ராவணனுடைய அரண்மனையில அசோகவனத்தில் இருந்ததாகவும் மறுபடியும் அக்னி பிரவேசம் பண்ணும் பொழுது அவள் அக்னியில போயிட்டு உண்மையான சீதை வெளியில வந்ததாகவும் வெங்கடாச்சல மகாத்மியத்துல வந்திருக்கு. இத பத்மாவதியே சொல்றான், பெருமாள்கிட்ட சொல்றான், அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அலமேலுமங்கை தாயாரே சாட்சாத் பத்மாவதி, அதாவது அவளை பார்த்து அலமேலுமங்கை தாயார் பத்மாவதியை பார்த்து சொல்றான், பத்மாவதியை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்ற விசாரம் வரும்பொழுது பெருமாள் கிட்ட அலமேலுமங்கை தாயாரே சொல்ற, சாட்சாத் மகாலட்சுமியே சொல்ற, பூதேவியே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா எனக்கு இவ உபகாரம் பண்ணியிருக்கா வேகவதின்னு பேர், அவரு எனக்கு இவ உபகாரம் பண்ணியிருக்காள், இந்த வேகவதி அன்னைக்கு இவள் எனக்கு உபகாரம் பண்ணவே தான் நான் சுபிக்ஷமா வைகுண்டத்துல இருந்தேன்னு இது வெங்கடாச்சல மகாத்மத்துல இந்த கதை வருது. இப்படி பரஸ்பரம் ஆழ்வார் கேட்கிறார் எப்படி இது நடந்தது, பிராட்டிய இது வந்து ராவணனுடைய கர்மாவா இல்ல பிராட்டியுடைய கர்மாவா தெரியலன்றார் ஆழ்வார். பிராட்டி எப்படி ராவணனுடைய அபகரிப்புக்கு ஆளாகி போனா, பிராட்டி எப்படி அபகரிக்க முடியும் ஒரு நீச்சனால பிராட்டிய போயிட்டு வந்தாங்க, இதெல்லாம் ஒரு அவதார விடம்பனம் சொல்லிட்டார் அவரே ஆழ்வாரு. இதெல்லாம் ஸ்டேஜுக்கு வந்தால் எப்படி நடிப்பானோ இல்லையா, ஒரு பெரிய நடிகர் சாதாரணமா ஒரு சீனுக்கு வந்துட்டு போறார், எப்படி ஒரு சீனுக்கு வந்தாரு நான் கேட்க முடியும், ஒரு சீனுக்கு வந்தா நடிச்சுதானே ஆகணும் இல்லையா, அத மாதிரி நடிக்கிறதுக்காக வந்தபடினால பிராட்டியும் நடிச்சாரோன்னு கேட்கிறார். இதெல்லாம் ஒரு அவதார விடம்பனம்னு சொல்றார். அப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் ராவணனுடைய அபகரிப்பு சீதா அபகரணத்துல இருக்கு. அப்படி சீதா அபகரணம் ஆறுது. சீதா அபகரணம் ஆன உடனே சீதை வழிநெடுங்கலையும் சீதை எல்லா விஷயத்தையும் யாராவது ஒருத்தர் காப்பாற்ற மாட்டாளான்னு யாரெல்லாம் சேவிச்சுன்னு வந்தாலும் மொத்த ரிஷிகளையும் பேரெல்லாம் சொல்லிட்டு வர, ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வரும்பொழுது வழியில ஜடாயு வருது. ஜடாயு வந்து ராவணன் சீதையை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணது, எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் ஜடாயு வதம் ஆயிடுது. அவன் ரெண்டு சிறகையும் வெட்டிடுறான், நேர கீழே வந்து விழுந்துடுது, கீழே வந்து விழுந்து அடிபட்டு கீழே விழுந்துடுற ஜடாயு. இங்க ராமன் லக்ஷ்மணனை பார்க்கிறார், லக்ஷ்மணனை பார்க்கும்போது லக்ஷ்மணா நீ எப்படி வரலாம் அப்படின்னு, சீதையை விட்டுட்டு எப்படி வந்த, எனக்கு ஏதாவது ஆகுமா, உனக்கு புத்தி இல்லையான்னு கேட்கிறான் லக்ஷ்மணனை பார்த்து ராமன், எப்படி எனக்கு ஏதாவது ஆகும், ஒரு மானை துரத்தி நான் பின்னாடி போயிருக்கேன், யாரோ சீதா யாரோ லக்ஷ்மணான்னு சொன்ன உடனே நீ சீதையை விட்டுட்டு வந்துட்டியே, இது எந்த விதத்துல நியாயம், ஸ்திரீகள் அப்படிதான் சொல்லுவா இல்லைன்னா காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு விஷயத்த மன்னி சொல்லிவிட்டார், ஸ்திரீகள் முன்ன பின் அப்படிதான் சொல்லுவா, இதையெல்லாம் பொருட்படுத்தலாமா, நீ ஒரு சக்கரவர்த்தியுடைய மைந்தனா இருக்கக்கூடியவன், ஆலோசனை வேண்டாமா, சமயோசித்த புத்தி வேண்டாமா உனக்கு, இந்த சமயோசித்த புத்தி எல்லாம் இல்லாமல் எப்படி நீ இந்த மாதிரி விஷயங்களை சொன்ன பண்ண, ஏன் சீதையை விட்டுட்டு வந்தேன்ற, சீதையை விட்டு வந்தேன்னு பயப்படாதீங்க, சீதைக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுன்னு போய் பார்த்தாலும் சீதா அங்க காணும், சரி எல்லாம் அப்படியே போட்டது போட்டபடி கிடக்கு, ஒண்ணுமே இல்லை, சீதையை காணும், எங்க போனான்னு தெரியல, அங்க இருக்கக்கூடிய மரங்கள்லாம் கட்டிட்டு அழகாரு, அதுவும் வால்மீகி சொல்ற எல்லாம் ஒரு ஒரு மரங்களையும் கட்டின அழகாரு, வில்வ மரமே சீதையை காணமே பார்த்தியான்னு கேட்கிறார், அசோக மரத்தை பார்த்து சொல்றாரா, அசோக மரமே சோகா அப்பனு சார், ஏ அசோகா சோகா அப்பனு சார், சோகத்தை போக்கடிக்கிறது தான் அது அசோக மரம், அது நவித்தியதே சோகா எஸ்மின் விருட்சின்னு சொல்றாரு, எந்த மரத்துல சோகம்ன்றதே கிடையவே கிடையாதோ அந்த மரத்துக்கு பேர் அசோக மரம்னு பேரு, அப்படி சோகா அப்பனுதா, ஏ அசோக நீ பார்த்தியா சீதையை, சீதையை தொலைச்சிட்டு நிக்கிறனே சீதையை பார்த்தியான்னு கேக்குறாரு, எங்க பார்த்தாலும் சீதையே தென்படவே இல்லை, கோதாவரி நதி கிட்ட கேட்டு பார்க்கலாம், கோதாவரி நதி கரையில ஒருவேளை இருந்தால் இருப்பாளோ, கோதாவரியை பார்த்துக்கிட்டா கோதாவரி ராவணனுக்கு பயந்து சொல்லாம இருந்துட்டான், அதனாலதான் ராமாயணத்தை சொல்லுவா சுத்தமான நதி கங்கை இல்லையா, நீச்சமான நதி எதுனா கோதாவரின்னு, ஏன் அப்படின்னா பிராட்டி அபகரணத்தை ராமன் கிட்ட சொல்லாம விட்டுட்டான் அந்த கோதாவரி, கோதாவரி சொல்லாம விட்டதுனால அது நீச்சமான நதி, அது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத நதி, அதுல தீர்த்தா மாறினாலே ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்மளுடைய புண்ணியமே வராது, நமக்கு பாபம் தான் வரணும், இதை யாரா போக்கடிச்சாருன்னா சுவாமி தேசிகன் போக்கடிச்சார், ஏன் அப்படின்னா ஆண்டாள் பிராட்டிக்கே கோதா பிராட்டின்ற திருநாமத்தை வச்சு கோதாஸ்துதின்னு ஒரு ஸ்லோகத்தையே பண்றார், ஏ கோதா உன்னுடைய பேரை அவ பேரை நான் நீக்கிறேன்னு சொல்ற, எல்லாரும் உன தப்பா புரிஞ்சுட்டா அதுக்கு பிராயசித்தத்தை நான் தேடிக்கிறேன் அப்படின்னு. அன்னைக்கு சீதா பிராட்டி அபகரணத்தை நீ சொல்லாம இருந்திருக்கலாம், ஆனால் இந்த லோகமே இன்னைக்கு உஜ்ஜீவிக்கிறதுக்கான வழிய இந்த 32 ஸ்லோகத்தை தான் பண்ண போறோம். அந்த கோதா பிராட்டி இந்த லோகத்தையே சுபிக்ஷம் அடைய போறா, அதனால உனக்கு கோதாவரி இப்ப நீ வந்து புண்ணியத்தை சம்பாதிச்சுட்ட, இனிமேல் உன்னுடைய நதியில யாரெல்லாம் தீர்த்தா மாட்டாரோ அவளுக்கு எல்லாம் புண்ணியம் உண்டு சொன்னான சுவாமி தேசிகன். அப்படி கோதாவரி வெறுமனே இருக்கு. ஜடாயு பார்த்தால் ஜடாயுவும் சாதாரணமா இருக்க, ஜடாயுக்கும் பார்க்கிறார் ஜடாயு மரணத்துல இருக்கார், நிறைய அடிபட்டு இருக்கு வந்து கேட்கிறார், நான் எவ்வளவோ காப்பாத்த முயற்சி பண்ணேன் ஆனால் முடியல, ராவணன் என்னை இப்படி கடத்திட்டான், நான் என்ன பண்ணுவேன்னு கேட்கிறார். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போராடினேன் ஆனால் என்னால முடியல, என்னால முடியாத அப்படினால நேரடியாகவே ராவணன் கிட்டேந்து நான் வந்து ராவணன் கிட்டேந்து நான் விட்டுட்டேன். சரி, அவருடைய ஈமை கடன்களும் முடிய போறது, அதனால ராமன் பார்த்து சொல்றார், ராமஹா பிரேக்ஷத்து தம் கிருத்ரம். அதுவும் ராவணனால சாகடிக்கப்பட்ட அந்த ஜடாயுவை பார்த்து ராமன் அவருக்கு ஈம கடன்கள் தான் பண்ற, ஈம கடன்கள்லாம் தன்னுடைய தோப்பனார் கூட பண்ண முடியாத அந்த ஈமை கடன்கள் எல்லாத்தையும் ராவண பார்த்து சாட்சியாகவே அந்த ஜடாயுக்கு பண்ற. ஜடாயுக்கு பண்ண உடனே மேல மேல மேல சீதையை தேடிண்டே போறான், மேல மேல சீதையை தேடிண்டே போறப்போ வழியில பார்க்கிறாள் கபந்தன் ஒரு ராட்சசன், ராம லட்சுமண ரொம்ப கொடுமை பண்றதுக்காக வரான், அந்த கபந்தனை வதம் பண்றான். அந்த கபந்தன்றவன் கந்தர்வன், அந்த கந்தர்வனா இருக்கிறபடினால அவனுக்கு சாபத்தினால அவன் ராட்சசனா மாறி அந்த வனத்துல சுத்திட்டு இருக்கான், அதனால அவனுக்கு சாப விமோச்சனம் பண்ற ராமன். அப்போ ராமன் சொல்றா, நீ இங்கே ராமனை பார்த்து கபந்தன் சொல்றான், நீ இங்கேருந்து ரிஷ்யமுக பர்வத்திற்கு போ, ரிஷ்யமுக பர்வத்திற்கு போனா அங்க வந்து இவ இருப்பான், சாட்சாத்தா மதங்கமுனியுடைய ஆசிரமம் வரும், மதங்கமுனியுடைய ஆசிரமத்துக்கு போனா பம்பா சரோவர்னு ஒரு இடம் இருக்கும், பம்பா சரோவர் இன்னைக்கு அந்த கர்நாடகால இருக்கு இந்த இடம் எல்லாம், அதனால பம்பா சரோவர்னு ஒரு இடம், இந்த இடத்துக்கெல்லாம் நீங்க போங்கோ, அங்க உங்களுக்கு ஏற்பட்டது எல்லாமே நடக்கும், அங்க சபரின்னு ஒரு தீர்ப்போம் அங்க போங்கோன்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹயாஸ்பெட் ஏறக்கூடிய ஒரு கூபிலிருந்து ஒரு ஏறக்கூடிய ஒரு 100-150 கிலோமீட்டர் இருக்கும், அது இன்டீரியர் கர்நாடகா, அதுல ஹயாஸ்பெட்னு ஒரு ஊர், அந்த ஊர் தான் வந்து கிஷ்கிந்தான் சொல்றான். அந்த ரிஷ்யமுகம், அந்த ரிஷ்யமுக பர்வதத்துக்கு போறதுக்காக தயாரா, மதங்கமுனி ஆசிரமத்துக்கு போனால் ரொம்ப நாளாவே ராமனுக்காகவே காத்துட்டு இருக்க அவர் பாட்டி அங்க அவரை பார்க்கிறார். அவள் முன் ஜென்மத்திலிருந்தே அவளுக்கு வரம், போன ஜென்மத்தில் ரிஷிகளுக்கு எல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு அவள் மோட்சத்துக்காக காத்துட்டு இருக்கிறப்போ ஒரு பிரபு வந்து உனக்கு மோட்சத்தை கொடுப்பான், அந்த பிரபுவை சேவிச்சுட்டு போகணும்னே காத்துட்டு இருக்காவோ இல்லையா, யுகம் யுகமா ராமனுக்காக காத்துட்டு இருக்காவோ, யுகம் யுகமா ராமனுக்காக காத்துனவோ, சபரி மோக்ஷ சாட்சி பூதான்னு சொன்னார் தேசிகன். சபரியுடைய மோட்சத்துக்கு ராமன் சாட்சி பூதனா நிக்கிறான், ஏன்னா சபரி மோட்சத்துக்கு போகாமல் காத்து கிடக்கிறான், அவன் மோட்சத்துக்கு அனுப்பி வைக்கிறான். இவன் எப்படி அனுப்பி வச்சான், ராமன் காட்டிலையும் மேட்லையும் அலைஞ்சி திரிஞ்சி வரான், வியாக்கியான கர்த்தாக்கள் வர்ணிக்கிறா, அவள் பழத்தை கொடுக்கிறா, எப்படி பழத்தை கொடுத்தானா, பிரதி தினம் எடுத்து ஒரு ஒரு பழமா ராமனுக்காகவே ராமன் வருவான் ராமன் வருவான் ஒரு ஒரு பழமா பொறுக்கி வச்சிருக்காள், அவள் ராமன் வருவான் ராமன் வருவான்னு பொறுக்கி வச்சிருக்கிறப்போ இந்த பழம் நல்லா இருக்கா அந்த பழம் நல்லா இருக்கான்னு சாட்டு பார்த்து சாட்டு பார்த்து வச்சிருக்காள். இது பக்தி, பெருமாளுக்கு கடிச்சு கொடுக்கலாமான்னு எடுத்துக்க நினைக்கூடாது, சூடி கொடுத்த நாச்சியார நம்ம ஏத்துக்கிற மாதிரி இவளையும் நம்ம பக்தி பரவசமா ஏற்றுதான் ஆகணும் இல்லையா. இது எப்படின்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, அப்பனாலும் நம்ம கூட சாட்டு பெருமாளுக்கு அம்சை பண்ணலாமான்னு சொல்லக்கூடாது இல்லையா. நாளையில இருந்து நான் கூட எல்லா விதமா சாட்டுட்டு என்ன ஒருத்தர் கேட்கவே கேட்டா அப்படின்னு பதில் சொல்ல முடியாம தவிச்ச நான் என்ன ஒருத்தர், பெருமாள் 5 விதம் இல்லையா, பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சாவதாரம்னு பெருமாள் 5 விதமா பிரிச்சார். பரம்னால் வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவன், வியூகம்னா வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்னா அனிருத்தால் 4 பேர், விபவம்னா ராமகிருஷ்ணாதி அவதாரங்களா 10 வச்சிருக்கோமே அது 10 அவதாரங்கள், அந்தர்யாமின்னா நமக்குள்ள இருந்து நம்மளை வழி நடத்திட்டு போறவர், அர்ச்சாவதாரம்னா இந்த கோவில்ல எல்லாரும் சேவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பெருமாள், அர்ச்சாவதார திருமேனியில இருக்கக்கூடிய சகல மனித நயன விசேஷாங்க எல்லாருடைய கண்களுக்கும் புலப்படக்கூடிய சாட்சாத் எம்பெருமான். இது 5 விதமா பிரிச்சார். என்ன ஒருத்தர் வந்து மடிப்பாக்கத்துல ஒரு 4-5 வருஷம் முன்னாடி கேட்டார், ஒரு சுவாமி நல்லா புரிஞ்சுக்குங்கோ பெருமாளை எப்படி பிரிச்சிருக்கீங்க நீங்க, பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் இப்படிதான் பிரிச்சிருக்கா சுவாமின்னு. நல்ல நல்ல விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு பாரு. ஆமா சுவாமி, நான் ஏதோ வேதாந்தம் படிச்சிருக்கேன். உடனே அவர் கேட்டார், என்ன அர்ச்சாவதாரம் அஞ்சாவது, அந்தர்யாமி நாலாவது, அப்போ ஒன்னு பண்ணலாமே, நம்ம கோவிலுக்கு போறோம் இல்லையா, நாம சாப்பிட்டுட்டு தானே பெரும் அர்ச்சாவதார மூர்த்திக்கு நாம வந்து சாப்பிடாம அர்ச்சனை சாப்பிடாம நம்ம தலிகையெல்லாம் சமர்ப்பிக்கிறோம். நமக்குள்ள இருக்க மூர்த்திக்கு நாம பண்ணணுமா இல்லையா? ஆகையினால பிரதி தினம் நாம பூர்த்தியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏன் கோவில்ல போய் அம்சை பண்ணக்கூடாது இல்லையா? நாம சாப்பிட்டதை ஏன் பெருமாள் அம்சை பண்ணக்கூடாது? முதல்ல கிரமம் எப்படி, அர்ச்சாவதார மூர்த்திக்கு அப்புறம் தானே பண்ணணும், நாலாவது அந்தர்யாமி தானே இல்லையா? நமக்குள்ள இருக்க பெருமாளுக்கு நாம எப்படி அம்சை பண்ண முடியும்? அதனால நம்ம என்ன பண்ண முடியும், நன்னா சாப்பிடணும், நன்னா சாப்பிட்டால் நமக்கு வந்து நமக்குள்ள இருக்க பெருமாள் திருப்தி அடைவர். நாம சாப்பிடல, அவர் சாப்பிடுற, இந்த எண்ணம் தான், கண்டிப்பா இந்த எண்ணம் தான் இருக்கணும். இதான் சாஸ்திரம். வா பெருமாள் பெரியவாள்லாம் பார்த்தா அந்தர்யாமி ஆச்சான்னு தான் கேட்பான், சாட்டாச்சான்னு கேட்க மாட்டான். அந்தர்யா அந்த பெருமாளுக்கு அந்தர்யாமி ஆச்சான்னு கேட்பான். அப்போ நாம பூர்த்தியா சாப்பிட்டுட்டு அர்ச்சாவதாரத்துல போயிட்டு ஏன் கோவில் அம்சை பண்ணக்கூடாது, மிச்சத்தை எடுத்து போய் ஏன் ஆத்துல பெருமாளுக்கு அம்சை பண்ணக்கூடாதுன்னு கேட்டேன். இல்ல பெரியவாள் வழக்கம் ஆண்டாளே சொல்லிட்டா, எப்படியோ தப்பிச்சுட்டேன் நான், மேலையார் தீவனங்கள் வேண்டுவன கேட்டீர்கள்னு ஆண்டாளே சொல்லிட்டு போயிட்டா. இது சிஷ்டாச்சாரம், பெரியவாள் தான் கேட்கணும் சுவாமின்னு தெரியல எனக்கு. இல்ல சுவாமி நன்னா புரிஞ்சுதா நான் சொன்ன கேள்வினர், நாம சாப்பிட்டுட்டு ஏன் ஆத்துல ஆராம பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன், புரிஞ்சுதா அப்படின்னு. தெரியல சுவாமி எனக்கு, இது கேட்கறது புரிஞ்சுது, ஆனால் பெரியவாள் தான் கேட்கணும் இந்த கேள்வி. ஏன்னா எப்படி வேணா கேள்வி கேட்கறதுன்றது நமக்கு முடியும் இல்லையா? சாதாரணமா ஈஸியாவே கேட்டுடலாம், ஏன் வைகுண்டாதிபதிக்கு நாம ஏன் வைகுண்டத்துக்கு போய் அம்சே பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு கூட கேட்பா. பிரதி தினம் நாம ஏன் போயிட்டு வந்து அம்சே பண்ணக்கூடாது அப்படின்னு, அதனால எப்படி வேணா கேட்க முடியும்னு. அப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நாம கேட்க முடியும். ஆனால் பெருமாள் பக்தி எந்த இடத்துல அதிகமா இருக்கோ பெருமாள் அவாள் பக்கம் நின்று இருக்கான். திட விசுவாசம், பெருமாள் வருவான்னு திட விசுவாசம். நமக்கு பெருமாள் வரலன்னா கூட இந்த மாதிரி ஒரு திட விசுவாசம் நமக்கு இருக்கணும். அதுதான் சபரி விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறது, வருவான் வருவான் மகாபிரபு வருவான் வருவான்னு காத்து கிடக்கிறான் அவளுக்காகவே. அதனாலதான் சபரி மோட்ச சாட்சி பூத்தான்னு சொன்னார் தேசிகர். சபரி மோட்சத்தை இவன் சபரிக்கு இவன் மோட்சம் கொடுத்தான்னு சொல்லிட்டு போலாமே, கொடுக்கலையே அப்படி சொல்லலையே. சபரி மோட்சத்துக்கு இவன் சாட்சி பூத்தான், ஏன்னா அவ இந்த ஜென்மத்தில இருந்த, அவ ஏதோ பல யுகங்களா இருந்துட்டு இருக்காவோ, அதனாலதான் இந்த ஜென்மத்தில் அவ மோட்சத்துக்கு போப்பராவோ. யாரு, ராமனுடைய தரிசனத்துக்கு அப்புறம் போப்பராவோ, ராமனை சேவிக்கிறதுக்காகவே அவ காத்து கிடக்கிறாங்க. அப்படி சபரி மோட்ச சாட்சி பூத்தான். இங்கே சபரியுடைய ஆதித்யம் அந்த எல்லாத்தையும் ஏற்றுண்டு அவள் சொல்றா, மேல மதங்கவனத்தை மதங்கமுனியுடைய ஆசிரமங்கள்லாம் இருக்கு, அங்க போங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும்ன்ற. உடனே மேல போறாங்க மதங்கமுனியுடைய ஆசிரமத்துக்கு போறது. அப்படி போகும்போது இப்படியே போறார், இதோட முடியறது அரண்ய காண்டம். அதுக்கப்புறம் கிஷ்கிந்த காண்டம் ஆரம்பிக்கிறது. ரெண்டு பேரும் போறா, இந்த ரெண்டு பேரும் சீதையை தேடிந்து வாடின முகத்தோட போறார். ஏன்னா இத மாதிரி ஒரு ஏக்கப்பட்டது ராமன் என்னைக்குமே ஏக்கப்பட்டதே கிடையாது. வாடின முகத்தோட மனைவியை இழந்தவன் எப்படி துக்கப்படுவானோ அப்படி துக்கப்பட்டு போறார். எதுவுமே அவருக்கு புரிதாவே தெரியல, எதையுமே அவருக்கு அனுபவிக்கவும் தோணல. வால்மீகி சொல்றார், இந்த மாதிரி சர்வேஸ்வரன் ஏகப்படுவானான்னு தெரியலன்றார். ஒரு அவதார விடம்பனா இருக்கும்போது ஆத்மானம் மனுஷம் பண்ணியேன்னு தன்னை மனுஷனா காண்பிச்சுண்டு இப்படிதான் இருக்கணும்னு சொல்றார். மனைவியை இழந்தவன் எவ்வளவு சோகப்படுவானோ, ஆனால்தான் சொல்லும்போது கூட கிராமங்கள்ல சொல்லுவான், ஏன் பறிகொடுத்தாம எதையோ பறிகொடுத்தா மாதிரி இருக்கியே அப்படின்னு இல்லையா? எதையோன்றதுக்கு மனைவியோன்னு அர்த்தம். ஏன்னா அதை பறி கொடுத்தால் மட்டும்தான் சோகமா இருப்பான். மொத்தமே போச்சுன்ற சாஸ்திரத்துல, மனைவி போனா மொத்தம் போச்சு, அது வரைக்கும் எதுவுமே கிடையாது இல்லையா? பெரியவாள்லாம் பார்த்தா தெரியும் சௌக்கியமா இருப்பாள் இல்லையா? ஒரு 90 வயசு பெரியவாள்லாம் பார்த்தால் சௌக்கியமா இருந்துட்டு இருப்பா. ஆத்துக்காரி இருக்கிற பர்யந்தம் வேளா வேலைக்கு விதவிதமா டிஃபன் பண்ணி போடுவாள். சப்போஸ் ஆத்துக்காரியுடைய காலத்துக்கு அப்புறம் பார்த்தால் அவளுடைய மாட்டு பொண்கள் கிட்டையும் அவளுடைய பிள்ளைகள் கிட்டையும் அவ படுற அவஸ்தை இருக்கு பாருங்கோ, எப்பேற்பட்ட மகானா இருப்பர். நம்மளாம் அடியே நிறைய பார்த்திருக்கேன் அந்த விஷயங்கள்லாம். எப்பேற்பட்ட மகானா இருப்பர், அவருக்கு பார்த்தா ஒண்ணுமே கை கறி எதுவுமே பண்ண மாட்டான். ஆஹ் வர வர உட்காரணும், இல்லம்மா பசிக்கிறது, எவ்வளவு என்ன அவசரம், சீரியல் பார்த்துட்டு என்ன அவசரம், வெறுமை இப்படி எல்லாம் கூட பண்ணுவா. ஆனால்தான் மனைவி பறி கொடுத்துட்டால் என்ன நடக்கும்ன்றதே தெரியாது. லோகமே இழந்தா போல் தான் தவிப்பா, ஒண்ணுமே இருக்காது, எதுவுமே நல்லதாவே தென்படாது மனைவியை பறி கொடுத்துட்டால். அப்படி இருப்பான் ஆனா அதே மாதிரி ராமன் இங்க கிஷ்கிந்தையில சொன்ன வழியில கிஷ்கிந்தையில பிரவேசிக்கிறார். அவதார விட்டம்பனம்னாலும் சீதாதேவியை பிரிஞ்சு அவரால் இருக்க முடியல. பிரிஞ்சு இருக்கிற போது லட்சுமணன் எவ்வளவோ ஆசுவாசப்படுத்திட்டு மேல மேல பிரதி தினம் போறாங்க. பிரதி தினம் போறப்போ ரிஷ்யமுக பர்வதத்துக்கு போறார். ரிஷ்யமுக பர்வதத்துக்கு போனால் அங்க சில வானரங்கள் சுக்ரீவனோட இருந்துட்டு இருக்கு. சில வானரங்கள் ரிஷ்யமுக பர்வதத்துக்கு ஆரம்பத்திலே காவல் காத்துட்டு இருக்கான். ஏன்னா வாலி வர முடியாத இடம் இல்லையாது, எங்கேயாவது வேற யாராவது வாலியுடைய தூதுவன் யாரா வந்து போறானு இந்த வானரங்கள்லாம் காவல் காத்துட்டு இருக்கு. யாரோ ரெண்டு குமாரால் வராள், யாரோ ரெண்டு குமாரால் வராள்னா பார்த்தால் ராஜகுமாரால் போல இருக்காள், ஆனால் சன்னியாச கோலத்துல இருக்காள். யாரோ வாலி அனுப்பிச்சாலான் தெரியலேன்னு இந்த வானரங்கள் போய் தூது சொல்றது. உள்ள போய் சொன்ன உடனே சுக்ரீவன் பயந்து போய் ஹனுமான அனுப்பி வைக்கிறான். ஹனுமான அனுப்பி வச்சோடனே சாட்சாத்த ஹனுமான் வரா பெருமாளை சேவிக்கிறதுக்கு இதான் முதன் முதல். சேவிக்க வரும்பொழுதே ஹனுமானுக்கு புரிஞ்சு போயிடுது யார் இவாள். ராமன் தன்னுடைய கதைகள்லாம் சொல்லும்பொழுது லட்சுமணன் சொல்றான், ராமனால பேச முடியாது, லட்சுமணன் சொல்றான் கதைகள்லாம் சொல்லும்பொழுது திருப்பி இவர் பேசுறாராம். இவர் கேட்கிற துவனி இருக்கு பாருங்கோ, அனுமான் கேட்கிற துவனி பேசுற பேச்சு இதெல்லாம் வால்மீகி சொல்றார். நவ வியாக்கரண பண்டிதரோன்றார். இவனை பார்த்தால் வானரனா தெரியுது, ஆனால் இவன் பேசுறத பார்த்தால் வானரன் மாதிரி தெரியல. சாட்சாத் நவ வியாக்கரணம் படிச்ச எப்படி பேசுவாரோ அப்படி பேசுறார். சாதாரணமா பாணினியை ஒரு வியாக்கரணம் தான் இப்ப கிடைச்சிருக்கு. வியாக்கரணம்ன்றது சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம். தமிழ்ல எப்படி ஒரு இலக்கணம் இருக்கோ அது மாதிரி சம்ஸ்கிருதத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு இலக்கணம். அதுக்கு பாணினின்றவர் சூத்திரம் மூலமா உபதேசம் பண்ணி போயிருக்கார். அதுக்கு அதுவும் எப்பேற்பட்ட உபதேசம்னா சிவனுடைய உடுக்கையிலிருந்து அந்த சூத்திரங்கள்லாம் வந்திருக்கு. நனாத டக்காம் நவபஞ்சவாரம்னு 45 முறை அவர் உடுக்கி ஆட்டினாராம். அதுல இருந்து சூத்திரங்கள்லாம் வந்திருக்கு அவர். அதுவும் இன்னைக்கு இஸ்லாமாபாத், அந்த இஸ்லாமாபாத்லதான் அவர் வந்து பிறந்திருக்கார். அந்த பாணினின்றவர் அங்க சூத்திரம் பண்ணார். அதுக்கு வியாக்கியானம் யார் எழுதினாருன்னா மகாபாஷ்யம் சொல்லுவான். அவர் சிதம்பரத்தில் எழுதினார் பதஞ்சலி அப்படின்னா உடம்பு பாம்பாகவும் தலை மனுஷனாகவும் இருப்பார். அவர் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அப்படி எப்பேற்பட்ட வியாக்கியானம்னா மகாபாஷ்யம் வா பட்டனியம் மகாராஜ்யம் வா சாசனியம்னு சொல்லுவார் பெரியவர். படித்தால் மகாபாஷ்யத்தை படிக்கணுமா, அரசாட்சி பண்ணால் மகாராஜ்யத்தை அரசாட்சி பண்ணணுமா, அப்படி ஏற்பட்ட வசந்தது அந்த வியாக்கரணம். இன்னைக்கு நமக்கு லோகத்தில் கிடைக்கிறது ஒரே ஒரு வியாக்கரணம். ஆனால் 9 வியாக்கரணம் இருந்திருக்கு ராமாயண காலத்துல. ஆனால் நவ வியாக்கரண பண்டிதன் அப்பேற்பட்ட நவ வியாக்கரண பண்டிதராக இருக்கார் அப்படின்னு கம்பன் வர்ணிக்கிற அழகா யார் போல் இச்சொல்லின் செல்வன் கேட்கிறார். இருக்கிற சொல்லுக்கெல்லாம் தலைவன் மாதிரி பேசுறானே இவன் இல்லையா. எல்லா வேதங்களும் அத்தியனம் பண்ண மாதிரி இருக்க இவனை பார்த்தால் சகல விதமா பேசிட்டே போறானே இவன். இப்பேற்பட்ட ஒரு விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு ராமன் ஆச்சரியப்பட்டு லட்சுமணன் கிட்ட கேக்குறார். சொல்லின் செல்வன் இருக்க லோகத்துல இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாத்துக்கும் செல்வன் ஒரு தலைவன் ஒருத்தன் இருக்க முடியும் அப்படின்னா அதை சாட்சாத் ஹனுமான் மட்டும்தான். ஆனால்தான் ஹனுமத் பிரபாவம் சொல்றா இனிமே வரிசையா வரும்பொழுது பூர்த்தியாக ஹனுமத் பிரபாவம் இந்த ராமாயணம் பூர்த்தியாக யுத்தகாண்ட பர்யந்தம் வரப்போடும். அதுவும் எப்படி அவர் பூர்த்தியாகவே ராமநாம ஸ்மரணம் பண்ணி பண்ணி பண்ணி அவர் பண்ற காரியங்கள்லாம் அனாயாசமா பண்ணுவார். அனாயாசமா பண்ணும்போது தன்னை காண்பித்துக்கவே மாட்டார். ஜெயத்தி அதிபலோ ராமகான் தான் இனிமே சொல்ல போறார் எல்லா இடத்துலயும். ராமனுக்கு பலம் உண்டாகட்டும், ராமனுக்கு பலம் உண்டாகட்டும், ஜெயத்தி அதிபலோ ராமகான். வால்மீகி ராமாயண பூர்த்தியாக இந்த கிஷ்கிந்தா காண்டத ஆரம்பத்திலிருந்து பார்த்தால் கடைசி பர்யந்தம் ஹனுமானுடைய வார்த்தை ஒண்ணு ஒன்னும் ஒரு கிரிய பண்ணும்போது ஜெயத்யதிபதோ ராமஹா இத சொல்லிட்டு மேல காரணம் ராம் அந்த சொல்லு காரியத்தை சொல்லிட்டு மேல பண்ணுவார். ஏன்னா ஹனுமத்து பிரபாவம் பூர்த்தியாக ராமனிடத்துல தான் இருக்கு, வேற யார் இடத்துலயும் இல்லைன்றது தெரியுது. அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இப்படி இந்த ஹனுமான் கிட்ட இருக்கக்கூடிய பிரபாவத்தினால தெரியுது. ஹனுமான் வரார், விஷயங்கள்லாம் கேட்டுக்கிறார், விஷயங்கள்லாம் கேட்டு தன்னுடைய தோல்ல உட்கார வச்சு கூட்டு அழைச்சிட்டு போறாரு. இந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் போய் சுக்ரீவன் கிட்ட இறக்கி விட்டு சொல்றார். இவள் மகாபலசாலிகள், தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரால் இது மாதிரி இவள் 14 வருஷம் விஷயங்கள் எல்லாத்தையும் பிரஸ்தாவனம் பண்றார் மகாராஜா கிட்ட. ஹனுமான் மகாராஜா கிட்ட பிரஸ்தாவம் பண்ண உடனே அவன் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறான். எல்லா விஷயத்தையும் கேட்டுட்ட உடனே இவர் என்ன பண்றாரா, ஹனுமான் சுக்ரீவன் கிட்ட சொல்றாராம், உங்களுக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையும் இவருக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையும் ரெண்டு பேரும் தீர்த்து வைக்கணும்னா பரஸ்பரம் ஒரு ஸ்நேக பாவம் வேணும்னு சொல்றாங்க. ஸ்நேக பாவம் வேணும், எப்படிப்பட்ட ஸ்நேக பாவம் அப்படின்னா, சுக்ரீவனை பத்தி ஹனுமானுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, சுக்ரீவனுக்கு எண்ணம் சஞ்சலமான புத்தி உடையவன், எப்படி இருந்தாலும் அவன் மாறிடுவான்றது தெரிஞ்சிருக்கு. ஆகையினால அக்னி சாட்சியாக ஒரு ஸ்நேக பாவத்தை ஏற்படுத்துறார். இது பரியந்தம் எந்த இடத்திலும் அக்னி சாட்சியா கல்யாணமான பண்ணிட்டு இருக்காங்க தவிர அக்னி சாட்சியாக ஸ்நேக பாவத்தை ஏற்படுத்துறதுதான் தெரியுது ராமாயணம். இந்த ஒரு இடத்துல ஸ்நேகத்தை யாராவது ஒன்று பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. ஸ்நேகா கர்த்தவியா, யாராவது தர கூப்பிட்டு நாளையிலேருந்து அவரோட நீ ஸ்நேகம் பண்ணும் அப்படின்னு சொன்னா ஸ்நேகம் பண்ண முடியுமா? யாருக்கும் வரவே வராது இல்லையா. ஸ்நேகா யாரும் நம்மளை தூண்ட முடியாது. இது உள் உணர்வு, அவ பேர்ல தெரியவாரு. அவ்வளவு சீக்கிரம் யார் மேலேயும் ஒரு ஸ்நேக பாவத்தை வைக்க மாட்டான். அப்படி வச்சுட்டாருன்னா அவள் தப்பே பண்ணாலும் அதை வந்து அவள் மேல இருக்கக்கூடிய தோஷத்தை பார்க்க மாட்டான் இல்லையா. அதுவும் காளிதாசன் சொல்றான், உத்தம ஜனாகா தோஷான் பரிகணந்தி சொல்றான். பரிகணந்தி உத்தமமான புருஷர்கள் பிரத்யாரத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை பார்க்க மாட்டாங்க. அது வாலி மரத்துல ராமனுக்கே சொல்ல போறா, ஆ தோஷ தோஷ விட்டு திருத்தியார் பேர்ல இருக்கக்கூடிய தோஷத்தை பார்க்கவே மாட்டானா ராமன் முதல்ல. அப்பேற்பட்ட ஒரு ராமன் ஸ்நேக பாவ ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஸ்நேக பாவத்தை ஹனுமான் ஏற்படுத்துறாரு. மற்றவாளால் ஏற்படுத்த முடியாது. ஏன் சொல்றோம்னா ஹனுமத் பிரபாவம் அது. ஹனுமானால மட்டும்தான் இந்த காரியங்களை பண்ண முடியும். அசாத்திய தாரக சுவாமி அசாத்தியம் தவக்கியம் வரன்னா பின்னாடி சொல்லியிருக்க வேண்டிய வியாக்கியான கருத்தாக்கள். இப்பேற்பட்ட அசாத்தியமான காரியங்களை சர்வசாதாரணமா முடிக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர் ஹனுமான். எதனால? ராம் அப்படின்ற அந்த ராம நாமத்தினால, ராம நாம ஸ்மரணத்தினால எந்த காரியமா இருந்தாலும் பண்ண முடியும் அவரால். அப்படி பண்றாரோ இல்லையோ, அதனால அப்படி ஒரு சக்தி அவருக்கு இருக்கு. ஸ்நேக பாவத்தை உண்டாக்குறதுக்கு அக்னி சாட்சியா பண்ணிட்டார் ஒரு ஸ்நேக பாவத்தை. சரி, அவனும் சுக்ரீவனை சுக்ரீவனுக்கும் சரணாகதி பண்ணிக்கல. அவன் சரணாகதினா சில விஷயங்கள்லாம் இருக்கணும்னு சாஸ்திரத்தை சொல்றான். இன்னைக்கே அந்த சரணாகத்தியை சொல்லிடுறேன். ஏன்னா விபீஷண சரணாகத்தியில சமயம் இருக்குமோ இருக்காதோ, அதனால இன்னைக்கே சொல்லிடுறேன் சரணாகத்தி. சரணாகதி அப்படின்றது சாஸ்திரத்துல ஏன் ஏற்பட்டதுன்னா, இந்த சொல்ல போற சரணாகத்தின்றது முழுக்க விபீஷண சரணாகத்திக்கு தான் பொருந்தும். ஆனால் சுக்ரீவ சரணாகத்தில சுக்ரீவனுக்கு பின்னாடி வரப்போறது சுக்ரீவ சக்கியம் தான் வால்மீகி சொல்ற. அப்புறமா சுக்ரீவ சரணாகத்தின்னு ஏற்படப்படும். சரணாகதின்றது பெருமாள் கிட்ட நாம பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். பெருமாளை ரெண்டு விதமா அடையலாம், பக்தி ஒன்னு, இன்னொன்னு பிரபக்தி ஒன்னு. பக்தின்றது நான் உன்னை வந்து அடையிறேன். எப்படி அடையிற? என்னால பக்தி பண்ணி உன்னால அடைய உங்ககிட்ட வர முடியும். என்னால ஒரு மீராபாய் மாதிரியோ, ஒரு ஆழ்வார்கள் மாதிரியோ, இல்ல ஒரு ஜங்கராஜ சுவாமிகள் மாதிரியோ இப்படி பக்தி பண்ணி உன்னை அடைய முடியும். என்னால அதுக்கு என்கிட்ட சாமர்த்தியம் இருக்கு, அதுக்கு என்கிட்ட சக்தி இருக்கு, எல்லாமே இருக்கு. இது பக்தி மார்க்கமா பெருமாள் அடையாது. இது எத்தனை எப்படி அடைய முடியும்? எத்தனை நாள் நம்ம இந்த பூலோகத்துல வாழணும்னு கர்மா இருக்கோ, இது ஒரு ஜென்மத்திலையும் போயிடலாம், ரெண்டு ஜென்மத்திலையும் முடியலாம், மூணு ஜென்மத்திலையும் முடியலாம். அப்படி நமக்கு கர்மா வந்து இன்னும் நாம இங்க ஏழு ஜென்மம் வாழணும்னு போட்டிருந்தால் ஏழு ஜென்ம பர்யந்தம் நாம பக்தியே பண்ணிட்டு பெருமாள் அடைய நம்மளால முடியும். இதுக்கு நமக்கு சாமர்த்தியமும் சக்தியும் வேணும். இப்படி போறது பக்தி மார்க்கத்தினால போறது. இது ஒரு வழி பெருமாள் அடையறதுக்கு. ரெண்டாவது ஒரு வழி, அதுதான் சரணாகதி. எனக்கு வழியே இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, நான் அத்தியனம் வேதாத்தியனம் பண்ணல, நான் பிரபந்தங்கள்லாம் வாசிக்கல, என்னால அனுஷ்டானங்கள்லாம் பண்ண முடியாது, எனக்கு கோவிலுக்கு போறதுக்கு கூட வழி இல்லை. ஆத்திலேயே உட்கார்ந்துட்டு பெருமாளே நீதான் என்ன காப்பாற்றணும்னு சொல்றதுக்கு தான் எனக்கு வழி இருக்கு, வேற வழி கிடையாது. அது கூட இன்னைக்கே இன்னைக்கு வரைக்கும் தான் இன்னைக்கு காலம் வரைக்கும் தான் சொல்ல முடியும். இப்ப 7:50 எட்டு மணி படி இருந்தா எனக்கு பெருமாளே சொல்ல முடியும். 8 மணிக்கு மேல கூட என்னால பெருமாளே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் நான் இருக்கேன். என்ன நீ அழைச்சிட்டு கண்டிப்பா என் முட்டை என்ன சேர்த்துட்டு. இதுக்கு பேர் வந்து ஆக்கின் சன்யம்னு பேர். ஆக்கின் சன்யம்னா எனக்கு வேறு வழி இல்லைன்றது அர்த்தம். எனக்கு நாண்யம் பந்தா கதி, வேற வழி இருந்தால் நான் அந்த மார்க்கத்துல போவேன், எனக்கு வேற கதியே கிடையாது. உன்னை தவிர நின்னருளால் மற்றொன்று கதி இல்லை, உன் அருளை தவிர வேற ஒரு கதி எனக்கு இல்லவே இல்லை. இது ஒரு வழி. இப்படி இருந்தால் அதுக்கு பேர் சரணாகதின்னு அர்த்தம். இப்படி இருந்தா எது இருந்தா இது நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வந்துருமா லோகத்துல. இப்ப அடியேனுக்கு வருமா, பெருமாளே நீயே சொன்ன சொன்னா, இல்ல இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இந்த லோகத்துல நான் வாழணும்னு ஆசை, என் பொண்ணு படிப்படியா வளர்றது நான் பார்க்கணும்னு எனக்கு ஆசை, ஆனா நாளை காலத்தால எனக்கு சரணாகதி, இந்த பெருமாளே என்ன சேர்த்துக்கணும் நான் சொல்லுவேன், சொல்ல ஒருக்காலும் சொல்லவே மாட்டேன் நான் இல்லையா. அதனால சரணாகதின்றது ஆக்கிஞ்சன்யமும் அனந்தே கதித்தோம் சொல்லுவா, இது ரெண்டும் நமக்கு இருக்கணும். ஏற்கனவே சொன்ன இல்லையா, பை லட்சத்து ரட்சகை கிமஞ்சேன்னு, உன்னை தவிர எனக்கு வேற வழியே இல்லைன்னு இருக்கணும். அப்படி இருந்தால்தான் சரணாகதின்றது பண்ணிக்கவே முடியும். அதுவும் ரெண்டு விதம், ஆர்த்தக திருப்தகன்னு சொல்லிட்டு ரெண்டு விதம். ஆர்த்தக இப்பயே போயிடணும் மேல உங்ககிட்ட போயிடணும், இல்ல ஒரு பத்து நாள் கழிச்சு வரேன், பத்து வருஷம் கழிச்சு வரேன், இல்ல எண்பது வயசு அது வரைக்கும் என்ன இங்க வாழ விடு, அது சரணாகதி. ஒரு சரணாகதி இது எப்படி வரும் அப்படின்னா, பிராப்தியத்தை பிரம்மனோ ரூபம், பெருமாத்மா பரமாத்மாவை பத்தி பூர்த்தியா தெரிஞ்சுட்டு இருக்கணும், அப்பதான் வரும் இந்த எண்ணம். பொதுவா வந்துருமா, நீயே துணை அப்படின்னு யாரையாவது பார்த்து நம்ம சொல்லுவோமா, யாரும் சொல்ல மாட்டோம் இல்லையா. நீ ஒருவனே துணை, மாம் ஏகம் சரணம் பிரஜ, நீ ஒருவனே துணைன்னு யாராவது சொல்லுவாரா, சொல்ல மாட்டான். அப்படி சொல்லணும் பிராப்தியத்தை பிரம்மனோ இருக்கும். பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனா, நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும், நம்மளை பத்தி நாம பூர்த்தியா தெரிஞ்சுட்டால் நமக்கு அந்த எண்ணம் வரும். எந்த எண்ணம், நாம என்னுடைய கதி என்ன, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நமக்கு அந்த யோகியத்தை இருக்கா, பெருமாளை நாம போய் சரணாகதி பண்ண முடியுமா, நமக்கு அவர் சரணாகதி கொடுத்து நமக்கு மோட்சத்தை கொடுப்பாரா அப்படின்னு நமக்கு கர்மா எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கணும். பிராப்தஸ்த பிரத்யேகாத்மனா, நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பிராப்தஸ்த பிரம்மனோ இருக்கும், பிராப்தஸ்த பிரத்யேகாத்மனா. பிராப்திய பலம் நமக்கு, நம்ம பெருமாளை போய் அடைஞ்சால் நமக்கு என்ன பலன் வரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. என்ன பலன் வரும், நமக்கு சொர்க்கம் பல தேவையில்லை, இந்திரலோகத்துக்காக நம்ம போறோம், இந்திரலோகத்தை போய் ரொம்ப ஊர்வசி நாட்டியம் ஆடுறதையா நாம பார்க்க போறோம் இல்லையே. நமக்கு எது தேவை, வைகுண்டத்துக்கு போய் நாராயணனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுவே பலன் இருக்கணும். பிராப்தி விரோதி, இந்த விரோதம் எது லோகத்துல, நம்ம மேல்லோகத்துக்கு போறதுக்கு மோட்சம் அடையிறதுக்கு விரோதி எது, இந்த உலகம். இந்த உலகத்தை விட்டுட்டு நம்ம போகணும், அதுக்கு புண்ணியமும் பண்ணக்கூடாது பாபமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கா சாஸ்திரத்துல. தேசிகன் சொல்ற, ஒரு ஜெயில ஒரு மனுஷனை கட்டி போட்டிருக்கா, ஜெயில போட்டிருக்கிறது கட்டி போட்டிருக்கான்றது, பொன் சங்கிலியால கட்டி போட்டா என்ன, இரும்பு சங்கிலியால கட்டி போட்டா என்ன, இந்த உலகம்ன்றது ஒரு ஜெயில். புண்ணியமே பண்ணவால் ஜமீன்தாராகவும் நல்ல பிரதிதினம் கோவிலுக்கு போயிட்டு தர்மகர்த்தாவாகவும் இந்த உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கான், அவ பொன் சங்கிலியால கட்டி போட்டவா. அதிநீட்டமா ஒருத்தன் வாழறான், அவன் இரும்பு சங்கிலியால கட்டி போட்டவன், ரெண்டும் ஒண்ணுதானே, ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ளதானே இருக்கான். அந்த விரோதி, இந்த விரோதத்தை நம்ம ஒழிக்கிறதுக்கான வழி பார்க்கணும். அது ஒழிக்கிறதுக்கான வழி என்ன பண்ணோம், பிரதிதினம் சத்தங்கத்துக்கு போயிட்டு நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், மோட்சத்தடையிறதுக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நாம தெரிஞ்சிட்டால் என்ன வரும் நமக்கு அப்படின்னா, ஆணுகூல்யத்தை சங்கல்பா, பிராதிகூல்யத்தை வர்ஜனம், கோபிருத்துவம், கால்பண்யம், ஆத்ம நிக்ஷேபம், இதெல்லாம் வரும். எப்படி வரும் அப்படின்னா, ஆணுகூல்யத்தை சங்கல்பா, பெருமாளே துணை பெருமாள் தவிர வேற யாரும் இல்லைன்னு வரும். பிராதிகூல்யத்தை வர்ஜனம், மத்த எல்லாம் சி தள்ளு துப்பையே, மத்த எல்லாத்தையும் தப்பிட்டு தள்ளிடுவோம், மத்த எல்லாத்தையும் தள்ளிட்டு பெருமாள் ஒருவனே அப்படின்ற முடிவு வந்துடணும் இல்லையா. கால்பண்யம், கிருப்பணத்தா, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, எல்லாமே அவன், இன்னைக்கு எனக்கு 100 ரூபாய் கிடைச்சது அவன் கொடுத்தது, இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அவன் சங்கல்பம், எல்லாமே அவன் சங்கல்பம். அதனாலதான் சந்தியாவந்தம் பண்ணும்போதோ ஆராதனம் பண்ணும்போதோ ஆரம்பத்துல சுயமேவ காரியத்தை நீயே செய்து வைக்கிறாய், முடிச்ச பிறகு சுயமேவ காரித்தவான் நீயே செய்து முடித்தாய், எல்லாமே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் வஸ்து, எல்லாமே அவன் தான் பண்ணான், நாம பண்ணல. எப்போ நாம தான்ற அகங்காரம் நமக்கு வந்துடுறதோ போச்சு, அப்பவே நமக்கு வாழறதுக்கான தகுதி இல்ல, பெருமாளை தேவிக்கிறதுக்கான தகுதி இல்ல நமக்கு. அப்படி இதெல்லாம் கால்பண்யம், மகாவிஸ்வாசம், மகாவிஸ்வாசம்ன்றது அவனே துணை, கண்டிப்பா அவன் நம்மளை பண்ணுவான் அப்படின்ற திட விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நடக்கும் அப்படின்ற ஒரு திட விசுவாசம் இருக்கணும் நமக்கு. எனக்கு நான் கார் வாங்கணும், ஒரே வாரத்துல கார் வாங்கணும்னு பெருமாள்கிட்ட போய் தேவிக்க, ஒரு வாரத்துல கார் கிடைக்கல, நான் கேட்டேன் கார் கிடைக்கல ஒரே வாரத்துல, நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட வரணும்னு கேட்டேன், வரல வரலையோ இல்லையோ, திங்கிழமை உன் கோயில் வாசப்படி மெச்சனைகள் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் திட விசுவாசம் இல்ல. ஏதோ சில சங்கல்பம் வரல ஞாயிற்றுக்கிழமை கூட கிடைக்கல, என்னைக்கா இருந்தாலும் அந்த தகுதியை அவன் கொடுப்பான் நமக்கு அப்படின்ற ஒரு திட விசுவாசம் நமக்கு வேணும். இது ஏன் இதை சொல்றேன், இந்த சரணாகதினா, சுக்ரீவன் இப்பேற்பட்ட சரணாகதியை பண்ணிக்கல. சுக்ரீவன் எந்த சரணாகதியை பண்ணிக்கிறான், திருட விசுவாசம் இல்ல அவனுக்கு. ராத்திரி பூர்த்தியா பேசுறான், அதுவும் வால்மீகி சொல்ற பூர்த்தியாக ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசுகிறார் ஒருத்தருக்கு ஒருத்தர். இவர் ராமகதை பூர்த்தியா ராமன் சொல்ற, சுக்ரீவனுடைய கதையெல்லாம் சுக்ரீவன் சொல்றான். ராத்திரி பூர்த்தியா பார்க்கலாம், சுக்ரீவன் தனியா படுத்துருக்கான், ராமன் தனியா படுத்துருக்கான். பாதத்துக்கு ஏன்னு பார்த்தா சுக்ரீவன் ராமனுடைய படுக்கையில உட்கார்ந்துருக்கான். அது அந்த வாலி அதுக்கு என்ன பண்ணானா அப்படின்னு சொல்றான். இவன் இந்த மாதிரி விஷயங்களையே சொல்லிட்டு இருக்கான் தான். பிரபாவதி சொன்ன உடனே ராமன் கேட்கிறாராம், ரெண்டு பேருக்கும் நான் கண்டிப்பா உனக்கு வேண்டிய கைக்கறித்தல் அதாவது உனக்கு தேவைகளை நான் பூர்த்தி பண்ணி வைப்பேன் ராமன் சொன்னாரான். வாலியுடைய கதையை ராமன் சொல்றான், சுக்ரீவன் சொன்னா ராமன் எடுப்பான். இந்த வாலி சுக்ரீவன் இவா ரெண்டு பேருடைய சரித்திரம் ரொம்ப அழகா இருக்கும். எப்படி வேணா இந்த சுக்ரீவன் சூரிய பகவானுடைய அம்சம், சூரிய பகவானுடைய புத்திரன் சுக்ரீவன், வாலி சாட்சாத் இந்திரனுடைய புத்திரன். இந்த ரிக்ஷரவன் அப்படின்னு ஒரு ராஜா, அந்த ராஜாவுடைய பிள்ளைகள் தான் இவர் ரெண்டு பேரும். சூரிய பகவானுடைய புத்திரன் இந்த இந்திரனுடைய புத்திரன் சொல்லிட்டு எப்படி இவர் ரிக்ஷரவனுக்கு பையனா ஆவான்னு கேட்கிறான். புத்திரன் புத்திரன் தான் சொல்லுவா, அதெல்லாம் ஒரு வந்து உபலட்சணம், அவாளே தான் இறங்கி வரா, இதெல்லாம் ஒரு அம்சம். மகாபாரதத்தையா இருக்கட்டும் ராமாயணத்தையா இருக்கட்டும், வாலியே தான் இந்திரனா, இந்திரனே தான் வாலியா வரான், சூரிய பகவானே தான் சுக்ரீவனா வரான். அதே மாதிரி மகாபாரதத்தையும் சாட்சாத் தர்மராஜரே தான் யுதிஷ்டிரா வரார், தேவேந்திரனே தான் அர்ஜுனா வரான், வாயு பகவானே தான் இங்க அனுமானா வரார், அங்க பீமனா வரார். இவாள்லாம் பெருமாள் காரியத்துக்காக கைங்கிறதுக்காக அவளே தான் இறங்கி வரான். ஆனால் தேவன் சொல்ல மாட்டாள், ஏன்னா இது அவதாரம் அப்படின்னா புத்திரன் புத்திரன் சொல்லுவா. இதெல்லாம் வந்து ஒரு உபச்சாரம், புத்திர சப்தத்துக்கு அம்சகா அப்படின்னு அர்த்தம். அம்சன் அந்த அம்சம்னா அந்த அம்சமே இந்திரனே இறங்கி வந்திருக்கான்னு அர்த்தம். வாலியா இவா ரெண்டு பேரும் அசாத்தியமான வீரம் படைத்தவா இவா ரெண்டு பேரும். வாலியுடைய மனைவி பேர் தாரேன்னு பேரு, இந்த சுக்ரீவனுடைய மனைவி பேர் வந்து ருமான பேர். இவாள் பரஸ்பரம் ரொம்ப சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கான். இவா ரெண்டு பேரை அழிக்கிறதுக்காக லோகத்துல மாயாவி துந்துபின்னு ரெண்டு பேர். இந்த மாயாவின்றவன் ரொம்ப பராக்கிரமசாலி, அவனை அழிக்க யாராலையுமே முடியவே முடியாது. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி, லோகத்துல எல்லாருக்கிட்டையும் அவன் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டான். ஒருத்தரே ஒருத்தர் இருக்கா, நான் இனிமேல் யாரா சண்டை போடுறது லோகத்துல யாரா இருக்காளான்னு கேட்கிறான் அந்த மாயாவி. உனக்கு சமமானவன் அந்த வாலி ஒருத்தருக்கா, அங்க போய் பாருங்கோள். உடனே வாலிய அடிக்கிறதுக்காக மாயாவின் துந்துபியும் அங்க வரான், அந்த கிஷ்கிந்தைக்கு வரான். கிஷ்கிந்தைக்கு வந்த உடனே இவர் பார்க்கிறா வாலி, இவா ரெண்டு பேரும் அண்ணா தம்பி பராக்கிரமத்தோடு இருக்கா, அவளும் மாயாவையும் துந்துபியும் பயங்கர பலசாலிகள், நிறைய அசுரோட அவளும் வந்திருக்கா. அப்படி அவன் மாநகரங்கள்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணி இந்த சுக்ரீவனும் வாலியும் துரத்திட்டு போறான். அவன் மாயாவை என்ன பண்ணி விடுறான், இங்கிருந்து ஒரு குகைக்குள்ள போய் புகுந்துடுறான். சில ராட்சசர்கள் சில அசுரர்களோட புகுந்துடுறான். அப்படி புகுந்துட்டு இருக்கப்ப சுக்ரீவனை பார்த்து சொல்லிட்டு போறான், வாலி நான் உள்ள போயிடுறேன், வாலி ஏதாவது மாயாவிய வதம் பண்ணிட்டு வரேன், அது பர்யந்தம் நீ வந்து வாசல நின்று காவல் காத்துன்று நான் வந்துருவேன்றான். பார்த்தால் மாயாவி வதம் பண்றதுக்காக பார்வேன் காத்து காத்து பார்க்கிறான். ஒரு மாதம் ஆயிடுத்து வரவே இல்லை. ஒரு மாத காலம் கழிச்சு பார்த்தால் ரத்தம் பிரவாகமா ஓடுறது, ரத்தம் பிரவாகமா ஓடுறது இவனுக்கு சந்தேகம் ஏற்படுது. இவ்வளவு ரத்தம் வரவே இது ஒருவேளை வாலியினுடைய ரத்தமா இருக்குமோன்னு நினைச்சுடுறான். வாலியினுடைய ரத்தமா இருக்குமோன்னு நினைச்சு இவன் என்ன பண்ணிவிடுறான், சாட்சியாராகவே குகைக்குள்ள கல்லை வச்சு மூடிட்டு வந்துடுறான். குகையை மூடிட்டு வந்தவுடனே சுக்ரீவன் நினைச்சுட்டுதான் வரான், ஒருவேளை வாலி பழச்சி வந்தால் இந்த கல்லுதான் அவனுக்கு பெரிய விஷயமே இல்லை, தன்னுடைய துண்டுகளாலே தள்ளிட்டு வந்துடுவான், இந்த கல்லுதான் வெளியில வந்துடுவான். ஒருவேளை ராட்சசாலா இருந்தாலும் இந்த கல்லு தள்ளவே முடியாது அசுரா இருந்தாலும். சரி மறுபடியும் நீங்க வந்துட்டாங்க, மந்திரிமார்கள் எல்லாம் சொல்றாங்க ராஜ்யம் இல்லாமல் ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது, நீங்கள் ராஜபட்டாபிஷேகம் பண்ணிக்கோ, ஒருவேளை வாலி உசுரோட வந்தால் வாலி ராஜாவா இருக்கட்டும் நீங்க யுவராஜாவா இருக்கும்போது. இத்தனை நாள் பர்யந்தம் வாலிக்கு அடிமையாகவே வாழ்ந்தபடினால சுக்ரீவனுக்கு ஒரு சபல புத்தி, சரி பட்டாபிஷேகம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ராஜாவா இருப்பாங்க, அண்ணா நம்மளை விட்டுடுவான் விஷயத்த சொன்னா அண்ணா நம்மளை மன்னிச்சுடுவான் அப்படின்னு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறான். எவ்வளவோ வாலி வந்துட்டான், வாலி வந்து ஹே சுக்ரீவா ஹே சுக்ரீவான்னு கூப்பிடுறான், யாரும் தள்ளி விட்டுட்டு வரானா. தள்ளி விட்டுட்டு வந்த உடனே பார்த்தாலும் ராஜ பட்டாபிஷேகம் அலங்காரம், ராஜ அலங்காரம், ராஜ சபையில சுக்ரீவன் உட்கார்ந்துருக்கான். பார்த்த உடனே கோபம் வந்துருக்கான் வாலிக்கு. இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நீ பண்ணியா, உன்னை அடிச்சே துரத்துறம் பாரு, எங்க போனாலும் அடிக்கிறான், ஓடுற இடத்துக்கெல்லாம் பின்னாடி வால்மீகி சொல்ற ஓடுற இடத்துக்கெல்லாம் பின்னாடி போய் அடி அடின்னு அடிக்கிறானா சுக்ரீவனுக்கு. இங்க இருக்கியா சௌக்கியமா இருக்கியா, இங்க இருக்கியா சௌக்கியமா இருக்கியா, எப்படி நீ சௌக்கியமா இருக்க, எப்படி நீ சௌக்கியமா இருக்கேன்னு ஒரு ஒரு இடத்துக்கும் போய் போய் அடிக்கிறான். உடனே இந்த இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்தேன்னு லக்ஷ்மண சுவாமி கேட்கிறாங்க. எங்க போனாலும் வாலிவன் அடிக்கிறானோ இல்லையோ, நீ இந்த இடத்துக்கு எப்படி வந்த அப்படின்னு கேட்ட உடனே விட்ட கதையை மறுபடியும் சொல்றான் சுக்ரீவன். வால்மீகி ராமாயணத்தில் இங்க துந்துபின்னு ஒரு எலும்பு கிடக்கிறதே, இது துந்துபின்னு பேரு. ஒரு நாள் எலும்பு மாடு மாதிரி வேஷம் போட்டு இந்த வாலி முன்னாடி இந்த துந்துபி வந்தது. ஓங்கி வாலி ஒரு குத்து விட்டான். அந்த குத்து விட்டப்போ அங்கேயே வந்து இந்த துந்துபியானது இங்க வந்து விழுந்தது. சரி, துந்துபின்னு ஒரு எருமை, அது வாலிகிட்ட வந்து போர் கூட்டுது. அவன் ஒரு குத்து விட்டா அதை வந்து இங்க விழுந்தது. இங்க முனி ஆசிரம, அதாவது இவருடைய ஆசிரமத்தில் மதங்க முனியுடைய ஆசிரமத்தில் மதங்க முனி வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். தபஸ் பண்ண உடனே ஒரு எருமை மாடு வந்து இங்க விழுந்தது. எப்படி விழுந்ததுன்னு பார்க்கிறார். பார்த்தால் மலைக்கு அந்த பக்கத்துல இருந்து அவன் வாலி எட்டி பார்த்தானா. ஓ, வாலியுடைய ஒரு தொந்தரவு தாங்க முடியல, இது நம்ம ஆசிரம சன்னிவேசத்தை தாங்க முடியல, இனிமேல் வாலி இங்க அட்டகாசம் பண்ணான்னா அவருடைய தலை சுக்குநூறா வெடிச்சு போயிடும் அப்படின்னு ஒரு சாபம் விட்டுட்டார். இதை வாலிகிட்ட வேண்டியவாள் நாலு பேர் போய் அங்க சொல்லிட்டார். இதை சுக்ரீவனுக்கு வேண்டியவாள் ராத்திரியோடு ராத்திரியாக சொல்லி அவன் அழைச்சிட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டார். அப்படி இந்த விஷயத்த சொல்ற, இந்த விஷயத்த சொன்ன உடனே ராமன் சொல்றார், சங்கல்பம் அப்பிரதிகிதமான சங்கல்பம் பண்றாரா, அவ்வளவுதானே, நீ உன் மேல தப்பு இல்லை, ராம நீ பண்ணது ரைட்டு தான், உன்னுடைய மனைவியும் ஆயிடுச்சுட்டு போய் உன்னை பலாத்காரமாக பண்ணிட்டு உன்னை வெளியில அனுப்பிச்சாலும் இல்லையோ, அதனால உன் மேல தப்பு இல்லை, கண்டிப்பாக அந்த ராஜ்யத்தை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு ராமன் சங்கல் சத்த சங்கல்பம் பண்றான். சுக்ரீவனுக்கு ஒண்ணுமே தோணல, தலையை குனிஞ்சுட்டே உட்காந்துருந்தான், நம்பிக்கை ஏற்படல, திட விசுவாசம் இல்லை. ஏதோ பாவம் நம்ம பேர்ல இருக்க பிரீத்தினால ஏதோ சொல்றாரு, அத்தியந்த பிரீத்தி இருக்கு நம்ம பேர்ல, அதனால ஏதோ சொல்றாரு அப்படின்னு உட்காந்துருந்தாரு. என்னப்பா நான் சொல்றேன், நீ காது முடிச்சு கேட்காம இருக்கியே, எப்பேற்பட்ட விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன மாதிரி விஷயம் அது, நான் கண்டிப்பா உனக்கு நல்லதையே பண்ணுவேன், உனக்கு நான் வந்து வாங்கி கொடுப்பேன்றா. வாங்கி கொடுப்பேன்னு சொன்னாலும் இவர் என்ன பண்றாரா, சாட்சியாதாகவே சுக்ரீவனுக்கு வரதுனால நம்பிக்கை வரணும்னு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் சொல்லணும், இல்ல வாலியுடைய ஒரு குத்துக்கு இந்த எருமு மாடு இங்க வந்து விழுந்தது அவ்வளவுதானே அப்படின்னு தன்னோட கால் கட்ட வரதுனால ஒரு எத்து எத்தனாலாம் அந்த எருமு மாடு என்னாச்சான், துந்துபி எங்க போய் விழுந்தது, எந்த லோகத்தை போய் விழுந்ததுன்னே தெரியலையா, எங்கேயோ ஒரு லோகத்துல போய் விழுந்துதான் அந்த துந்துபி. சரி, இப்பவா திட விசுவாசம் வந்துதானா, அப்பயும் திடவாச விசுவாசம் ஏற்படவே இல்லையா, ஏன் அப்படின்னா அதுக்கும் பதில் சொல்றானா, அன்னைக்கு வாலி அடிக்கும்போது அது நல்ல பெருசா இருந்தது, இன்னைக்கு எலும்பெல்லாம் போய் வெறும் வெறும் கொஞ்சம் எலும்பெல்லாம் கூட அரிச்சு போய் சாதாரணமா இருக்கு இந்த துந்துதி, அதனால நீங்க எட்டி உதச்சிட்டீங்கோ அப்படின்னா. சரி, மறுபடியும் திட விசுவாசத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன், நன்னா பாத்துக்கோ, எம்பெருமான் எத்தனை முறை செயல்படுறான் பாருங்க இல்லையா, உனக்கு திட விசுவாசம் இல்லைன்னு அவன் போயிடுது, அவனை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் சந்தோஷப்படுத்திக்கிறான் பெருமாள், இதைதான் பண்ணுவான் நம்ம விஷயத்துலயும். மறு நாமும் ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்றா, எப்படி அப்படின்னா, நாம வேணா பெருமாள் வேண்டாம்னு சொல்லிட்டு தள்ளி போகலாம், கப்பல் இருக்கு இல்லையா. சரின்ன உடனே மறுபடியும் திட விசுவாசத்துக்கு பெருமாள் எந்த அளவுக்கு இருப்பான்றதுக்கு ஒரே ஒரு சின்ன திருஷ்டாந்தம், கப்பல் இருக்கு, கப்பல் ஹார்பர்ல நின்று இருக்கு, கப்பல் ஹார்பர்ல நிக்கிறப்போ அதுல ஏகப்பட்ட அரிசி மூட்டைகள் இருக்கும், அந்த அரிசி மூட்டைகள்லாம் ஓட்டையா இருக்கும், அப்படி இருக்கிறப்போ அங்க ஏகப்பட்ட காக்கா இருக்கும், எல்லாம் அந்த அரிசி மூட்டை வழியா ஓட்டையா இருக்கிறப்போ அந்த அரிசியெல்லாம் சாப்பிட்டு இருக்கும், அரிசி எல்லாம் சாப்பிடுறப்போ அந்த அரிசி சாப்பிடுற ஒரு சந்தோஷத்தினால அதுக்கு வந்து கப்பல் கலமந்து அவைகளுக்கு தெரியாது. கப்பல் ரொம்ப தூரம் போயிடுச்சு, ரொம்ப தூரம் போனாலும் கப்பல் போன உடனே கிளம்புறது, ஐயோ கப்பல் கிளம்பிடுச்சே அப்படின்னு காகங்கள்லாம் தான் இருப்பிடத்துக்கு போறதான். இருப்பிடத்துக்கு போகும்போது எங்க பார்த்தாலும் சுத்தி ஜலந்தான் இருக்கு, எல்லாம் போறது போய் போய் பார்க்கறது சுத்தி ஜலமா இருக்கு. சரி, எங்கேயும் வழியே தெரியல, அந்த இருப்பிடமே தெரியல, திரும்பி எங்க வருது மொத்தம் சேர்ந்து அப்படின்னா மறுபடியும் கப்பல் எடுத்து தான் வருது. அந்த மாதிரி நாமளும் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க வேணா போகலாம், வீதி வீதியா பிரச்சாரம் பண்ணலாம் இல்லையா, கடைசியில நாம எங்க வருவோம், கடவுள் அப்படின்ற அந்த ஒரு ஸ்தானத்துக்கு தான் வந்து ஆகணும். எங்கேயோ பெருமாள் நம்ம பேர் நமக்கு திட விசுவாசத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அவர் நம்ம விசுவாசம் இல்லை அப்படின்னு வேஷம் போட்டு போகலாம், வெளி வேஷம் போடலாம், ஆனால் நமக்கு திட விசுவாசத்தை ஒரு நாள் பெருமாள் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இல்லையா. திட விசுவாசத்தை ஏற்படுத்தி எத்தனையோ பெரியவாள் இல்லைன்னு சொன்னவாள்லாம் திருப்பி இந்த வழிக்கு தான் வந்திருக்கா கடைசியில இல்லையா. நாம நிறைய லோகத்தை உதாரணமா நிறைய பேரை சொல்லிட்டு போலாம், பெரிய பெரியவாள்லாம் இல்லையா, பெரிய பெரியவாள்லாம். அதுவும் இந்த சித்தாந்தங்கள்லாம் முனிவர்களே இப்படிலாம் இருந்திருக்கா இல்லையா. சாருவாக சித்தாந்தம்னு ஒரு சித்தாந்தம், அதுல சுக்கராச்சாரியர்கள் லோகாயத்த மதம் அது, சாட்சாத் முனிவரே முனிவருக்கு தோணாத விஷயங்கள் நாமும் தோன்ற போறதா அவரே எழுதியிருக்காரு இதெல்லாம் இல்லையா. சிராதம் பண்றீங்க, ஏன் சிராதம் பண்றீங்க இல்ல அப்பாவுக்கு பித்திருக்களுக்கு நாங்க வந்து செய்ய வேண்டிய கடமை அப்படின்னா ஒண்ணு பண்ணேன், உயிரோடு இருக்கக்கூடிய பிதாவை உங்காத்து மொட்டை மாடியில உட்கார வை, சிராதத்துக்கு வேண்டிய மந்திரங்கள்லாம் கீழே ஒருத்தர் உட்கார சொல்லி அவனை சாதம் போடு, உங்க அப்பாவுக்கு மேல இருக்க மொட்டை மாடியில் இருக்க அப்பாவுக்கு பசி அடித்தான்னு கேளுன்னு கேக்குறாரு. ரிஷி கேக்குறாரு, ரிஷிகளுக்கே இந்த மாதிரியான துருப்புத்தி எல்லாம் ஏற்பட்டிருக்கு இவாளுக்கு, அவளுக்கு எல்லாம் தோணி அதுல இருந்து மீண்டு வந்தவாள் அப்படிப்பட்டவாள் இல்லாமா இவாள்லாம் பேசிட போறா இல்லையா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நீச்சர்கள் எல்லாம் பேசிட போறா. அதனால திட விசுவாசம் நமக்கு ஏற்படுத்துவான் பெருமாள் எங்க இருந்தாலும். சரி, மறுபடியும் சுக்ரீவனுக்கு திட விசுவாசம் நான் என்ன பண்ணணும், இந்த மரத்தை உங்களுடைய ஒரு பானத்தை எப்படி ஒரு பானத்தினால நீங்க துறையிட்டு காட்டுங்கன்ற வால்மீகி சொல்றாரு. ஒரு பானத்தினால என்ன அப்படின்னு, ஏழு மரத்தையும் அவர் என்ன பண்றார், ஒரே பானத்தினால துளையிட்டு காட்டுறார். ஏழு மரத்தையும் ஒரே பானத்தினால துளையிட்ட உடனே விழுந்தான் காலில், அப்படி விழுந்து வாலிய கொள்றதுக்கான ஒரு பராக்கிரமம் உங்களிடத்துல மட்டும்தான் இருக்குன்ற. சரி, உங்களிடத்துல மட்டும்தான் இருக்குன்னு சேவிச்ச உடனே திட விசுவாசம் வந்துருத்து அவன் சரணாகதி பண்ணிக்கிறான். எப்படி, சுக்ரீவ சக்கியத்திலேருந்து சரணாகதி, சுக்ரீவ சரணாகதி பண்ணிட்டான். எம்பெருமான காட்டிலும் வேற ஒருத்தர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அண்ணன்தான் கம்பர் சொல்லும்போது குகனோடு ஐவரானும் பின்பு குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானும் இல்லையா. அப்படி அப்ப பெருமாள் அவனை தன் பக்கம் சேர்த்துட்டார். எப்ப சேர்த்துக்கிறார் பெருமாள், திட விசுவாசம் ஏற்பட்ட உடனே சேர்த்துக்கிறார். அறுபயந்தம் அவன் யாரோ நாம யாரோ தான், திட விசுவாசம் ஏற்பட்டது பாருங்க, அடுத்த க்ஷணம் அவன் பெருமாளோட சேர்ந்துட்டான். பெருமாளோட சேர்ந்த உடனே பெருமாள் சொல்றார், போய் வாலியை கூப்பிடு வாழ்த்து, சண்டை கூப்பிடு வாலியன்ன உடனே போய் கூப்பிடுறான். முதல் நாள் போர்ல கூப்பிட்ட உடனே இவன் கிஷ்கிந்தைக்கு போறான், அங்கிருந்து அடிச்சு துரத்தி அனுப்புறான், துரத்தி அனுப்பிச்சுடனே இவன் ரிஷியமுகத்துக்கு ஓடி வந்துடுறான். இவன் பார்க்கிற ராம லக்ஷ்மணனும், நீங்க சொன்னீங்கோ அதனால நான் போனேன், நீங்க நான் அடிபட்டதுதான் மிச்சம், இப்படி பண்ணிட்டேறேன் இல்லையே, உங்க ரெண்டு பேருடைய உரிமை ஒத்துமை எனக்கு தெரியல, மறுபடியும் நீங்க பண்ணுங்க. இதுவும் அற்புதமான விஷயம் வால்மீகி ராமாயணத்தில். என்ன பண்றாரா ராமன், இதே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணார். சத்திய சங்கல்பனுக்கு வாலி யாரு சுக்ரீவன் யாருன்னு தெரியாமையா இருக்கும், ஏன் இந்த நிகழ்ச்சி வந்தது அப்படின்னா லக்ஷ்மணனிடத்துல அவனுக்கு ஒரு மரியாதைன்றதே இல்லவே இல்லை. சுக்ரீவனுக்கு எப்பவுமே பெருமாளுக்கு நாம மரியாதை கொடுக்கணுமோ இல்லையோ பாகவதாளுக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும். இத நமக்கு வால்மீகி காண்பிக்கிறார் இந்த இடத்துல. இங்கிருந்து லக்ஷ்மணன் என்ன பண்ணாரா, ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாலை, அந்த பூலால ஒரு மாலையை தொடுத்து அவனுக்கு சுக்ரீவனுக்கு சமர்ப்பிப்போம் அந்த மாலையன்னு. ஏன் அப்படின்னா சுக்ரீவன் மாலையை இப்படி வாங்கிக்க முடியாது, இப்படிதானே வாங்கிக்கணும், லக்ஷ்மணன் முன்னாடி குனிஞ்சுதானே வாங்கிக்கணும், அந்த அபச்சாரப்பட்ட அபச்சாரத்துக்கு பிராயசித்தமாக லக்ஷ்மணன் முன்னாடி அவன் குனிஞ்சி மாலையை வாங்கிக்கிறான். இத ராமன் ஏற்படுத்துறான். ஏன் அப்படின்னா அவனுக்காக அவன் ஆசனம் கூட போடலையா. லக்ஷ்மணனையும் ராமனையும் சேர்த்தே தான் ராமாயணத்துல எங்க வேணாலும் பார்த்திருக்கோம். விஸ்வாமித்திரர்லேருந்து ஆரம்பிச்சு ஆயிட்டு வந்தாரோ இல்லையோ ரெண்டு குழந்தைய, அதுல இருந்து ஆரம்பிச்சு பாருங்கோ, இமௌ குமாரௌ பத்ரம் தே, ஜனகன் என்ன சொன்னா, சேர்த்தே சொன்னான், இமௌ குமாரௌ பத்ரம் தே இல்லையா, சேர்த்துதான் பேசணும். குகன் என்ன சொன்னா, ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா. இங்க ரிஷிகள்லாம் எப்படி பண்ணா, ரெண்டு பேரையும் சேர்த்துதான் சேவிச்சார் மொத்த பேருமே. ஆஞ்சநேயர் என்ன சொன்னார், அதுவும் சாதாரணமா ரிஷிகுமாரோ பிரயாசமேன், ரிஷிகுமாரால் ரெண்டு பேரும் நான் அழைச்சிட்டு போறேன். அப்படி பெருமாளையும் பிராட்டியும் பெருமாளையும் லக்ஷ்மணனையும் சேர்த்தே தான் அவள் எல்லாம் பார்த்திருக்கா. ஆனால் சுக்ரீவன் என்ன பண்ணா, பெருமாளை வசத்தியா வச்சுட்டு பாகவதன ஒரு ஒருபடி கீழே வச்சதுனால பாகவதன் கிட்ட பட்ட அபச்சாரத்தை பெருமாள் அந்த இடத்த தீர்த்து வைக்கிறார். உடனே அவன் என்ன பண்றான், குனிஞ்சு மாலையை வாங்கிக்கிறான். அடுத்த நாள் போர் மறுபடியும் ஆரம்பிக்கிறது. போர் மறுபடியும் ஆரம்பிச்சோடனே சண்டை நடக்கிறது. ஒரே ஒரு பானம், அந்த ஒரு பானத்தினால ராமனுக்கு ஒரு பானம்ன்றது இந்த இடத்துல தான் தெரியுது. ஜெகராஜ சுவாமிகள் சொல்றாரோ இல்லையோ, ஒக்க பானமும் ஒக்க மாட்டமும் ஒக்க பத்தினின்னு. அந்த மாதிரி ஒரே ஒரு பானம் அப்படின்னா ராம வாலி வதத்துல தான் தெரியுது ராமனு. மற்ற இடங்கள் எல்லாத்துலயுமே ராமன் அம்பு எய்வானா, அந்த அம்பு மறுபடியும் அவனுடைய அம்புரா துணிக்கு வந்துருமா. ராமனுக்கும் அர்ஜுனனுக்கும் வித்தியாசம் இதுதான், அர்ஜுனனுடைய அம்புரா துணையில நிறைய அம்புகள் இருக்கும், ஆனால் ராமனுக்கு ஒரே ஒரு அம்புதான். ஒன்னேதான் போயிட்டு போயிட்டு திரும்பி திரும்பி ராமன் இடத்துல வந்துட்டே இருக்கும், ஆனா தான் ஒரு வில் அப்படின்னா. இந்த இடத்துல ஸ்பஷ்டமாவே தெரியறது எப்படின்னா, ஒரே பானத்தினால சாட்சித்தார் அவன் பார்க்கிறான். ரொம்ப விதவிதமா வர்ணிக்கிற வியாக்கியான கர்த்தாக்கள் இந்த வாலி வருத்தை. ராமாயணத்தை பத்தி தப்பு சொல்றவா எல்லாருக்கும் ஒரே ஒரு விதவிதமா பதில் சொல்லி அவ வாய மூடி வச்சு மூடி மூட பண்ணிடுறான் வியாக்கியான கர்த்தாக்கள். நாம பட்டிமன்றம் போட்டு வாலி வதத்துல ராமன் பண்ணது சரியா தப்பான்னா நம்மளால கேட்டு இருக்கோம் இன்னி பர்யந்தம். ஆனால் அது எல்லாத்துக்கும் வால்மீகி ராமாயணத்தை ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய ராமாயணம் எல்லாத்துலயும் பதில் சொல்லிட்டான். ஆழ்வார்கள் ஆரம்பிச்சு பெரியவாள் எல்லாருமே அந்த ஒரு அம்புனால வாலிய கீழே தள்ளிவிட்டார். பார்க்கிறான், தெற்கு திசையை நோக்கி பெருமாள் புறப்பட்டார். அவன் விழுந்துட்டான், அதனாலதான் தெற்கு திசையை நோக்கி படுத்துக்கூடாதுன்றான். விழுந்துட்டான், அவன் கீழே விழுந்துட்டான். யார்தான் நம்மள அடிச்சதுன்னு நினைக்கிறான். ஏன்னா தார சொல்லியிருக்கா அவட்ட, இன்னைக்கு நீ போகாதே சகுனம் சரியில்லை, நேத்தோட விட்டுருக்கலாமோ இல்லையே, மறுபடியும் இன்னைக்கு வரான்னா ஏதோ சூக்மமான விஷயங்கள் அதுல இருக்கு. யாரோ பெருமாள் அந்த சதிருஷமா ரெண்டு பேர் அவ கூட இருக்கிற வா சுக்ரீவன் கூட இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அதனால வேண்டாம் நீ போகாதேன்னு. யாருன்னு சொல்ற நீ, வாலி சொல்லிட்டு வரா தாரகிட்ட. யாரை பத்தி நீ பேசுற, நீ தசரத சக்கரவர்த்தியோட குமாரன் ராமலக்ஷ்மணாளா? ராமன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அதர்மமான விஷயங்கள்ல என்னைக்குமே பிரவர்த்திக்க மாட்டான் அவன். அப்பேற்பட்டவன் என்ன வதம் பண்ணுவானா? அப்பேற்பட்டவன் வதம் பண்றதா இருந்தா கூட யுத்த காலத்துல நான் அவனை பார்த்தேன்னா அவன் நான் சேவிக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும். யார ராமனை சேவிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும்னு வாலி ராமன தாரகிட்ட சொல்லிட்டு வரான். அப்பேற்பட்டவன் கீழே விழுந்து பார்க்கிறான், அம்புல வந்து ராம் அப்படின்னு போட்டுருக்கு. ராம்னு போட்ட உடனே இவன் இது பர்யந்தம் பண்ண பாவம் எல்லாம் அந்த க்ஷணம் போயிடுச்சு இல்லையா, எல்லாமே போயிடுச்சு. ஸ்தோத்திரம் பண்றான். மற்ற ராமாயணங்கள்லாம் என்னவானா கேள்வி பதிலா இருக்கலாம், ஆனால் வால்மீகி ராமாயண பிரகாரம் பார்த்தால் இது பூர்த்தியாகவே ராம ஸ்தோத்திரமே தான். இது அத்தியந்தம் ராம ஸ்தோத்திரம். இது இவர் பார்க்கிறான், ராம் அப்படின்னு பார்த்த உடனே இவன் ராமனுடைய ஸ்மரணம் பூர்த்தியாகவே வருது. கம்பன் அழகா வர்ணிக்கிறார், மும்மைசார் உலகக்கெல்லாம் மூல மந்திரத்தை அப்படின்ற இல்லையா. நம்மையே தம்மையே நன்மை பயக்கும் ராமா என்னும் நாமத்தைன்றார். அதுவும் அந்த பாத்திரம் மறந்து போச்சு இல்லையா, அற்புதமான அது இம்மையே மறுமை நோய்க்கு மருந்தாகும் ராமா செம்மை சேர் நாமம் தன்னில் கண்களில் தெரிய கண்டான்றார். இம்மையே மறுமை நோய்க்கு மருந்தாக, இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்துக்கு போறதுக்கு மருந்தா இருக்கக்கூடிய அந்த ராமன்ற அந்த திருநாமத்தை செம்மை சேர் நாமம் தன்னை இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ராம நாமத்தை இவன் கண்களில் அறிய கண்டான். இந்த கண்ணால பார்த்தானா, பார்த்த உடனே எந்த எப்படிப்பட்ட நாமம் அது, மும்மைசார் உலகக்கெல்லாம் மூல மந்திரத்தை, இருக்கக்கூடிய எல்லா உலகத்துக்கும் மூலமான ஒரு மந்திரம் இருக்கும்னா அது ராமா அப்படின்ற ஒரு மந்திரம் தான். அப்பேற்பட்ட மந்திரத்தை பார்த்தானா, பார்த்த உடனே ஏ ராம் அப்படின்னா, ராம்ன உடனே கூப்பிட்ட உடனே திரும்பி பார்க்கணும் இல்லையா. சாஸ்திரம் எவ்வளவோ சொல்லிட்டு இந்த விஷயத்த அந்திம ஸ்மிருதி, பெருமாளுக்கு அந்திம ஸ்மிருதியில அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தின்னு வராக புராணத்துல சொல்றார் பெருமாள். வராக பெருமாள் கடைசி காலத்துல நமக்கு வந்து ஸ்மரணம் போயிடும், ஞாபக சக்தியே இருக்காது. அதுவும் ஆழ்வார் சொல்றார், கடைசி காலத்துல நம்மளை சுத்தி எல்லாரும் இருப்பாளாம், என்ன சொத்து வச்சிருக்க, என்ன சொத்து வச்சிருக்கேன்னு கேட்பாளாம். நமக்கு எதுவுமே சொல்ல தெரியாதான், தலைமாட்டுக்கு அடியிலேயே தான் சொத்து பத்திரங்கள்லாம் இருக்குமா, ஆனாலும் அதை எடுத்து கொடுக்கணும்னு கூட நமக்கு தோணாதான். அந்த மாதிரி ஸ்மிருதியே நமக்கு இருக்காதான். அந்த மாதிரி ஸ்மிருதி இல்லாத சமயத்துல கூட பெருமாள் நான் சொல்றாரு, அந்த மாதிரி சமயத்துல கூட நான் அவனை ரட்சிக்கிறேன், அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கத்தியம், அந்த மாதிரி சமயத்துல கூட நான் ரட்சிக்கிறேன்னு பெருமாள் சொல்றாரு. அப்படி ராம் எந்த அந்திம ஸ்மரணத்துல கூப்பிடுறாங்க ராமா அப்படி கூப்பிட்ட உடனே இவன் ராம ஸ்தோத்திரம் பண்றான். எப்பேற்பட்ட ராம ஸ்தோத்திரம், கேள்வி பதிலா உலகத்துக்கு காமிக்கிறான் ராமன் மேல தப்பு இல்லை அப்படின்றத நன்னா புரிய வைக்கிறான். நமக்கு ராமாயணத்தை பத்தி பூர்த்தியா தெரிஞ்சிக்காதவாள் ராமன் பேர்ல தப்பு சொல்லலாம், ஆனால் ராமாயணத்தை எல்லா ராமாயணத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தால் ராமன் மேல தப்பு சொல்லவே முடியாது 1% கூட. இவன் என்ன பண்றான், வாலி ராமனை பார்த்து கேள்விகள் கேட்கிறான். அதுவும் பராங்முகவதன் கிருத்வா ஒன்னு ஒண்ணும் கேட்கிறான், வரிசையா ஒன்னு ஒன்னும் சொல்றான். முதல் கேள்வி, ஏன் என்ன கொன்ன, நீ கொல்றதுக்கு ஏத்தவன் நான் இல்லை ஒண்ணு. ரெண்டாவது, நீ கொல்ல வேண்டிய தேசமும் இது இல்லை, உன்னுடைய தேசத்துல நான் வந்து எந்த அமகலமும் பண்ணல, இது என்னுடைய ராஜ்யம், ஏ ராஜ்யத்துல வந்து நீ என்னை எப்படி கொல்லுவேன். மூணாவது, நான் முறை தவறிட்டேன்னு சொல்றியா, நான் முறை தவறிட்டேன்னு நாங்க பிராணிகள், நாங்க எப்படி வேணா இருப்போம், எங்களுக்குள்ள இவன் கொண்டாட்டி அவன் கொண்டாட்டின்ற பேதம்லாம் கிடையாது, அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி என்ன கொன்ன. நாலாவது, ராஜ்யத்துக்கு அதிபதி நீ கிடையாது, நீ ஒண்ணுமே இல்லாமல் தெருவுல சுத்தின்னு இருக்கிறவன் நீ, நான் ஒரு ராஜா, அதே மாதிரி இப்பத்திக்கு பரதன் ஒரு ராஜா, நீ சாதாரணமா இருக்கிறவன் தானே, நீ எப்படி என்ன கொல்ல முடியும். நாலு, அஞ்சாவது, பராங்முக வதம் கிருத்துவான், ஏன் மறைஞ்சிருந்து என்ன கொன்ன, என்ன கொன்னையோ இல்லையோ வாஸ்துவம், ஏன் மறைஞ்சிருந்து என்ன கொன்ன, நேரடியா வந்து சண்டைக்கு வந்திருக்க வேண்டியதானே, நீ எப்படி மறைஞ்சிருந்து கொண்டு. அதுவும் கம்பன் சொல்றான், தூயவன் பரதன் முன் பிறந்தாயேன்னு சொல்றான். எப்பேற்பட்ட ஒரு சக்கரவர்த்தி பரதன், அப்பேற்பட்ட சக்கரவர்த்திக்கு பரதனுக்கு முன்னாடி போய் நீ பிறந்தாயேன்றான். அதுவும் எப்படிப்பட்டவன், உன்னத்துக்குமே உதவாது நீ பிறந்திருக்கியே, எப்பேற்பட்டவன் பரதன். இதெல்லாம் கேட்டு அமைதியாவே இருக்கிறான். ஆனால்தான் அதோஷ அதோஷ தோஷ விசனன், பிரத்தியார் பேசும்பொழுது தன்னிடத்துல தோஷம் இருக்கோ இல்லையோ அப்படின்றத ஆலோசிச்சு நாம பேசணும். அவன் பேச ஆரம்பிக்கும் போது ரெண்டு போடக்கூடாது போய் கிளம்பி, என்ன பத்தி பேசுறது நீ யாரான்னு சொல்லி, அவன் என்ன பூர்த்தியா பேசுறான் அதுல ஆலோசிச்சுட்டு, நம்ம பேர்ல தோஷம் இல்லைன்னா நாமும் அதுக்கு பிரதிவாதம் பண்ணணும், தோஷம் இருந்தால் மன்னிச்சுடுவா தப்புதான் அப்படின்னு சொன்னோம். இது பெரியவாளுடைய ஒரு சுபாவம். ராமன் அமைதியா இருக்கார், ஆலோசனை பண்ற, என்னை ஏன் கொன்ன, முதல் கேள்வி. சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கு, உன்னை நான் கொன்ன, சரி எப்படி நீ என்னை கொல்லலாம், உன்னை இது உன்னுடைய தேசம் இல்லையே நீ எப்படி என்னை கொன்ன, நீ கொல்றதுக்கான சந்தர்ப்பம் அமையலையே, என்ன நீ எதுக்கு கொல்லலாம், நீ ஒரு காட்டுல வேட்டையாட வந்திருக்க, என்னை எப்படி கொல்லலாம், வேட்டையாடினா உனக்கு உதவுற பிராணி நான் இல்லையே, குரங்க போய் யாராவது வேட்டையாடுவாளா, உனக்கு உதவுற பிராணி நான் இல்லையே, என்ன ஏன் வேட்டையாடின. ரெண்டாவது கேள்வி, அதுக்கு பதில், நான் உன்னை வேட்டையாடல, காட்டுல வேட்டையாடுறதுக்காக நான் வரல இங்க, ஆசமுத்திர கிதீஷானம்னு காளிதாசன் ரகுவம்சத்துல சொல்றான், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆளு, எங்க அப்பா தசரதன், 10 திக்குலையும் ரதம் செல்லும், அதே மாதிரி எங்க அப்பா ராஜ்யத்தை பிரிச்சு கொடுத்திருக்கார், அதாவது தேசத்தை பரதனுக்கும் வனத்தை எனக்கும் பிரிச்சு கொடுத்திருக்கார், அதனால இப்ப நான் வனத்துக்கு ராஜா நான் தான், அதனால இந்த வனமும் என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு, ஆகையினால உன்னை நான் கொன்னேன், சரி என்ன கொன்றதுக்கான காரணம் என்ன, என்ன காரணம் சொல்ல போற, அவனுடைய மனைவியை நான் அபகரிச்சுட்டேன்னு சொல்லிட்டான், நாங்க ரெண்டு பேரும் பிராணிகள், எங்ககிட்ட எப்படி நீ பார்க்கிறாயில, இது மூணாவது கேள்வி. நீ பிராணி மிருகம் போல இருக்க மிருகம், உனக்கு அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு, நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீ கேட்கற பத்தியா, அப்பவே நீ வந்து மாயா மிருகம், நீ மிருகம் மாதிரி வேஷம் போட்டு இருக்க மிருகம், நீ மிருகம் இல்ல, மிருகமா இருந்தா நீ இந்த கேள்வியெல்லாம் எனக்கு நீ கேட்க மாட்ட, அப்ப நீ இதெல்லாம் கேட்டியோ இல்லையோ என்ன, அப்ப நீ மிருகம் கிடையாது இல்லையா. அதுவும் சூக்ம குண தத்துவஜான் ராமனை பத்தி இந்த இடத்துல இப்பேற்பட்ட தத்துவமான விஷயங்களை போதிக்கிற, நீ எப்படி என்ன கொல்லலான்னு கேட்டதுக்கு பதில், சுக்ரீவனுடைய மனைவியை நீ அபகரிச்சுட்ட, பலவந்தப்படுத்தி வச்சிருக்க, சாஸ்திரம் சொல்லிருக்கு தன்னுடைய வயசுல இருக்கக்கூடிய சபத்னி மாதா, ஜேஷ்ட பத்னி, குரு பத்னி, தன்னுடைய சகோதரிகள், தன்னுடைய மாமியார், இவாளையெல்லாம் யாரு காம வசப்பட்டு கொண்டு பத்னி ஸ்தானத்துல வச்சிருக்கிறாளோ, ஏன் சபத்னி மாதான்னு சொன்னான்னா, சபத்னி மாதான்னா அப்பாவுடைய இரண்டாவது மனைவி. அந்த காலத்துல அப்பா பெரியவரா இருப்பார், பையனும் முதல் மனைவிக்கு பறந்திருப்பான். திடீர்னு பெரிய மனைவி போயிட்டாங்கன்னா சின்ன பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிடுவார் அப்பா. அந்த பெரிய பையனுக்கு சின்ன பொண்ணை காட்டிலும் ஏகப்பட்ட வயசு இருக்கும். காம வசப்பட்டு கொண்டு மாதா ஸ்தானத்துல இருக்கிறவளை யாராவது வச்சு பத்னி ஸ்தானத்துல வச்சுட்டா அவளுக்கெல்லாம் யார் யாரு, சபத்னி மாதா, தன்னுடைய ஜேஷ்ட பத்னி, குரு பத்னி, அதே மாதிரி ராஜ பத்னி, அப்புறம் சகோதரி, தன்னுடைய பத்னி மாதா, பத்னி மாதானா மாமியார், இவாளையெல்லாம் யார் காம வசப்பட்டு கொண்டு தன்னுடைய பத்னி ஸ்தானத்துல வச்சிருந்தாள், அவளுக்கு சத்ய தண்டோ வத ஸ்மிருத்து ஸ்மரே, அவளுக்கு வதம் மட்டும்தான் தண்டனை. இது பண்ணானா பண்ணலையா இதெல்லாம் பேசிட்டு கூடாது. 15 நாள் ரிமாண்ட் எல்லாம் போடக்கூடாது. 6 மாசம் கேச அர்ஜன் எல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்த கணம் அவனுக்கு வதம் தான், சத்ய தண்டோ வத ஸ்மரே. பெரிவால் மனுஸ்மிருதியில சொல்லிட்டு போயிட்டார், நான் அந்த காரியத்தை வச்சிருக்கேன், அதை வச்சிருந்த நான் வதம் பண்ண ராமன் சொல்றேன். நீ உன்னுடைய தம்பியுடைய மனைவியை பலவந்தப்படுத்தி வச்சிருக்க, தன்னுடைய தம்பியுடைய மனைவியை ருமைய பலவந்தப்படுத்தி வச்சிருக்க, அப்படின்னால உனக்கு வதம் மட்டுமே தண்டனை. சரி வாத்துவோம், வதம் மட்டும்தான் தண்டனை, சாஸ்திர பிரகாரம் இருக்க முடிச்சுட்டான். சரி பராமுக வதம் கிருத்வா, என்னையே நீ மறைஞ்சிருந்து கொண்ட, அதுக்கு பதில் சொல், மறைஞ்சிருந்து நீ என்ன கொல்லக்கூடாது, சத்திரிய தர்மம் இதுவா? ஒருத்தர் மறைஞ்சிருந்து கொள்றதும் அவன் முதுகுல அம்பு எழுதுமா சத்திரிய தர்மம்? நீ எப்படி சத்திரியனா பிறந்துட்டு இதான் உனக்கு வசிஷ்டர் கத்து கொடுத்தாரா, நீ எப்படி பண்ண அப்படின்னு ராமன் சொல்றார். அழகான விஷயங்கள், வியாக்கியான கர்த்தாக்கள் விதவிதமா வியாக்கியானம் பண்றார். வால்மீகி சொல்றார், பிரஜானாஞ்சகிதே ரதஹா, எனக்கு அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, பிரஜைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக நான் உன்னை மறைஞ்சிருந்து கொண்டேன், என்ன புரியல எனக்கு, நான் பதில் சொல்றேன் கேள். உன்கிட்ட இருக்கக்கூடிய சேனைகள் எல்லாரும் நான் உன்ன நேரடியாக வந்து நான் உன்னை சண்டை கூட்டிருந்தேன்னா நீ வந்திருக்க மாட்டேன் என்கிட்ட. நீ என்ன பண்ணிருப்ப, உன்னுடைய சேனைகள்லாம் முதல்ல அமைச்சிருப்ப, உன்னுடைய சேனைகள், படத்தளபதி, மந்திரிமார்கள், ஒவ்வொருத்தரா அமைச்சிருப்ப, அவளையெல்லாம் கொண்டுட்டு அதுக்கப்புறமா உன்னை வந்து நான் கொல்லணும். தண்டகாரண்யத்துல 14,000 ராட்சசர்கள் நான் கொன்னேன், ஏன் அவெல்லாம் என் எதிரிகள், அதனால நான் கொன்னேன். இந்த வானரர்கள் இருக்காத தேவை உன்னோட சேனைகள், இவாள்லாம் என் எதிரி கிடையாது, இவாள்லாம் என்னுடைய ராம கைங்கரியத்துக்காக பிறந்தவாள், இவாள்லாம் அவளை கொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது, ராம கைங்கரியத்துக்காக பிறந்தவாள் நான் எப்படி கொல்ல முடியும், அதனால அவளை கொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. தேவைகி வானரத்தும் உபாகத்தைகின்னு ஆரம்பத்தே சொல்லியாச்சே, தேவர்கள் தான் வானரர்களா இங்க வந்திருக்கான், 33 கோடி தேவர்களும் வானரால வந்திருக்கான். அப்படி இருக்கிறப்போ என்னுடைய கைங்கரியத்துக்காகவும் என்னுடைய அவதாரத்தை நிறைவேற்றுறதுக்காகவும் வந்தவாளை நானே எப்படி கொல்ல முடியும் இல்லையா? அதனால பிரஜானான் ஹிதே ரதஹான், அப்ப என்ன மட்டும் நீ எப்படி கொன்ன, நானும் தேவனா இல்லையா, சாட்சியாத இந்திரனே தான் வாலியா வந்திருக்கானா, உன்னுடைய எண்ணம் அப்படிப்பட்ட எண்ணம், நீ எனக்கு ஒத்தாசை பண்ண மாட்டேன், ராவணனுக்கு தான் ஒத்தாசை பண்ணுவேன், ஒருவேளை சுக்ரீவன் நானும் சேர்ந்திருந்து உன்னை கொல்லாம விட்டோம்னா ராவண யுத்தத்துல நீ சப்பல புத்திகாரன், நீ என்னக்கு ஒத்தாசை பண்ண மாட்ட, நீ ராவணனுக்கு தான் ஒத்தாசை பண்ணு. சரி இன்னொரு ராமாயணத்துல இப்படி இருக்கு, ஒருவேளை ராமன் போய் சண்டைக்கு அழிச்சு இருந்தானா, ராமன் மேல அவனுக்கு அத்தியந்த பக்தி, அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், நேரடியா வந்து ராமன் காலில் விழுந்து சரணாகதி பண்ணிட்டு இருப்பான், ராமா உன்னை சேவிக்கிறதுக்காகத்தான் நான் இருக்கேன், நான் உன்னை காப்பாத்துறேன், நான் உன ராவணன் சீத்தையா மீட்டு தரேன், நீ என் அரண்மனையிலேயே இரு, உனக்கு எந்த விதமான கட்டமும் இல்லாமல் 14 ஆண்டுகளும் நானே பாத்துக்கிறேன்னு நேரடியாக ராமனை சேவிச்சுட்டு இருப்பான், மொத்தமாகவே வந்து சரணாகதி பண்ணிட்டு இருப்பான். அப்படி சரணாகதி பண்ணிட்டான்னா நான் நிறைவேற்றி கொடுக்குறேன்னு சுக்ரீவனுக்கு சொன்ன வாக்கு என்ன இருக்கு, உன் ராஜ்யத்தை உனக்கு ஒப்படைக்கிறேன், வாலிய வதம் பண்றேன் அப்படின்னு சொன்ன வாக்கு, தசரதனுடைய மைந்தன் வாக்கு தவறிட்டான்னு ஆயிடுவேன். அதனால ரெண்டு விஷயம் ராமன் இங்க பார்க்கிறார், சுவாக்கிய பரிபாலனத்துக்காக, தன்னுடைய வாக்கியத்தை காப்பாற்றுறதுக்காக வாலிய மறைஞ்சிருந்து வதம் பண்ணார், இன்னொன்னு பிரஜைகளுக்கு 33 கோடி தேவர்களுக்கும் ஹிதத்தை கொடுக்கறதுக்காக வாலிய மறைஞ்சிருந்து வதம் பண்ணார். கேட்ட உடனே வாலி அப்படியே ராமா உன்னை தவிர தெய்வம் வேற யாருமே இல்லேன்னு பிரார்த்திச்சுண்டு இதையெல்லாம் நான் வந்து கேட்கணும்னு கேட்கலன்னு ஸ்தோத்திரம் பண்றான். எப்பேற்பட்ட ஸ்தோத்திரம், இதெல்லாம் நான் கேட்கணும்னு கேட்கல, இதெல்லாம் நான் பண்ணிட்டு சரணாகதி உங்ககிட்ட பார்த்த உடனே ஓன அழகா சுக்ரீவன், இப்பேற்பட்ட அண்ணாவை நாம இழந்துட்டுமே. சுக்ரீவனை பார்த்து, சுக்ரீவன் ராமனை பார்த்து சொல்றான், நடக்குமா இந்த மாதிரி பண்ணலாமா ராமா, எங்க ரெண்டு பேருக்குள்ள பேசி எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருக்க வேண்டாமா, இப்படி எங்க அண்ணனை சாகடிச்சுட்டியே இது நியாயமா, எங்க ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பரம் பேசி கூட்டு அவனையும் கூட்டு வச்சுட்டு என்னையும் கூட்டு வச்சுட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணிருக்க வேண்டாமா, அவன் ராஜாவா இருந்துகிட்டோம் நான் மந்திரியா இருந்திருப்பனே, அதை விட்டுட்டு எங்க ரெண்டு பேரை விட்டு அவனை கொண்டுட்டியே அப்படின்னு கொண்டுட்டியேன்னு உடனே, இதுதான் சரணாகத தர்மம் இல்லையா, இதுதான் பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய அத்தியந்தமான பிரீத்தியில சொல்லக்கூடிய வார்த்தைகளே தான் இல்லையா, அதுவும் பிரியதமயேவகி வரணியா, பிரீத்தியா இருக்கிறவனை தான் நம்ம ரொம்ப அனுகூலமா பேசுவோம், பிரீத்தி இல்லாத ஒரு இடத்துல அனுகூலமா பேச முடியாது, ரெண்டு அப்பா யார்கிட்ட பிரீத்தி அதிகமா இருக்கோ அவாதான் நம்ம பேச முடியும் இல்லையா, அப்பாவை போய் டேசி எங்க அப்பாவை போய் நான் டே சீனிவாசன் கூப்பிட முடியாது, இனி பேர் எந்த கூட்டது இல்லை இல்லையா, எங்க அம்மாவா அனுதினமும் ஆடிய ஏ ரமணியம் தான் கூப்பிட்டு இருக்கணும் இல்லையா, ஏன் பிரீத்தி அதிகமா இருக்க வாத்சல்யத்தினால ஏற்படுறது இல்லையா, இந்த வாத்சல்யம் அதிகமா இருக்கிறவதான் இந்த மாதிரி பெருமாளையே நிந்திக்கக்கூடிய நிறைய பேர் சொல்லுவா இல்லையா, பெருமாளையே நிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும், ஏன் பிரீத்தி, அத மாதிரி சுக்ரீவன் பேசுறான், ஏ சுக்ரீவா இப்படி பேசாதேன்றான் வந்து, உடனே தார ஓன் அழறான், தார வந்து தார கேக்குறா ராமனை பார்த்து, என் முன்னாடி கை கட்டிண்டு நிக்கிற அளவுக்கு நீ இப்படி ஆயிட்டியேன்றான், என் முன்னாடி கை கட்டி நிக்கிற அளவுக்கு நான் அதுவும் வால்மீகி சொல்ற நீனு சொல்ற அளவுக்கு என்னை இப்படி மாத்திட்டியே, நான் தேவரீர் தாங்கள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ பரம்பொருளே மகாவிஷ்ணுவேனு சொல்ல வேண்டியிருக்கிற சொல்ல வேண்டி இருக்க என் முன்னாடி கை கட்டிண்டு ஒண்ணுமே பண்ண முடியாமடி, நீயா என் கணவனை கொன்னேன்னு நீ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆளாயிட்டியே ராமா இப்படி கை கட்டி நிக்கிறியேன்னு தார சொல்றான். அப்போ வாலி சொல்றான், தாரே ராமன் மேல தப்பு இல்லை, சுக்ரீவனை பார்த்து சொல்றான், சுக்ரீவா ராஜ்யத்தை நன்னா ஆளு, அங்கதனை பார்த்துக்கோ, சகல விதத்திலையும் உனக்கு ஒத்தாச பண்றதுக்கு தார இருக்கா, தார உனக்கு எல்லா விதத்திலையும் ஒத்தாச பண்ணுவோம், அவள் சூக்ம விஷயமான விஷயங்கள் எல்லாத்தையும் அடிக்கடி போதிப்போம், அதனால தார சொல்றத நீ கேளு ராமா, ஏன்னா சுக்ரீவன் சப்பல புத்திகாரன், அதனால சப்பல புத்தி இருந்து நாளைக்கு உனக்கு நிறைவேற்றின வாக்க அவன் நிறைவேறாம போயிட்டாலும் கூட ராமா அவன் மேல நீ கோபிச்சுக்க கூடாது, அவனுக்கு நீதான் நல்ல புத்தி சொல்லி நீ அவனை உன் கூடவே வச்சுக்கணும்னு வாலி சொல்லி தன்னுடைய ஆயுட்காலத்தை முடிச்சுக்கிறான் வாலி. அழகா ஒரு வியாக்கியான விஷயம் இருக்கு, லோகத்துல இப்படியெல்லாம் பேசுறாளேன்னு பேசிட்டே போறாளேன்னு வாலி வதம் விஷயமாக நிறைய பேர் நிறைய குற்றம் ராமன் மேல சொல்லிட்டு இருக்கான், எவ்வளவுதான் இப்போ மைக்கேல் அடியேன்னு சொன்ன மாதிரி பல இடத்துல சொன்னாலும் திருப்பி திருப்பி வாலி பண்ணதான் ரைட்டு, வாலி விஷயத்துல ராமன் பண்ணது தப்புன்னு சொல்லிருந்தாரு, இது அழகான ஒரு விஷயம், வாலியே பண்றதா பௌபூதி சொல்றான். பரதன் நந்தி கிராமத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்கான், பௌபூதியோட வார்த்தை இது சம்பு ராமாயணத்துல வருது, ஆட்சி பண்றப்போ ஒரு அங்கதன் ஒரு அந்தனன் சரையு நதிக்கரையில போயிட்டு இருக்கான், சரையு நதிக்கரையில போனோடனே அவன் ஒரு கட்டு சாதம் எடுத்துட்டு போயிருக்கான், கட்டு சாதம் எடுத்துட்டு போனோடனே ஒரு கரையோர அந்த சாதத்தை வச்சுட்டு இவன் கீழே சரையு நதிக்கரையில் சந்தியாவந்தநாதிகள் பண்றது போயிருக்கான். அப்போ ஒரு நாய் அங்க வந்துருச்சு, அந்த கட்டு சாதம் பூர்த்தியாக அந்த நாய் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு, உடனே சந்தியாவந்தனம் பண்ணிட்டு பசியோட இருக்க அந்தனன் அந்த கட்டு சாதத்தை சாப்பிடலான்னு போய் பார்த்தால் அங்க நாய் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டு ஒண்ணுமே இல்லை, நாய் அங்க நின்று எப்படி நீ இந்த காரியத்தை பண்ணுவ, அது என்னோடதான் இல்லையா, நீ எப்படி என்ன கேட்காம சாப்பிடலாம், அனாட்சியா இருந்தது எனக்கும் பசிச்சது நான் ஆதரவு கொடுத்தேன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ரொம்ப சண்டை. இங்கேருந்து பரதன் அவருடைய அரசவைக்கு ரெண்டும் போறது, எது அந்தனனோ நாயும் போறது, பரதன் கிட்ட போய் கேட்கறதா பரஸ்பரம் இருக்க விஷயத்துல அந்தனன் சொல்றான், அது என்னுடைய கட்டு சாதம் நாய் சாப்பிட்டு, தனி தன்னந்தனியா இருந்தது நான் அந்தனை பார்க்கல எனக்கும் பசிச்சது நாய்க்கும் அதுதான் ஆகாரம் அதுக்கும் பசி எனக்கும் பசிச்சது நான் பூர்த்தியா சாப்பிட்டேன், முதல் முதலா யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு பரதனால பார்க்க தெரியல, விஷயத்தை அந்த கேட்ட வந்து தள்ளி வச்சுட்டான். பௌபூதி வியாக்கியானம் பண்றவா சொல்றா, தமிழ்ல வியாக்கியானம் பண்ணவா சொல்றா, முதல் முதல் கேஸ் ஒத்தி வச்சது அவன் தான் பரதன் தான் இல்லையா? தீர்ப்பு எப்படி கொடுக்கறதுன்னு தெரியலையா? 14 வருஷம் கழிச்சு ராமன் வராரு. ராமன் வந்த உடனே ஏதாவது கேஸ் பாக்கி இருக்கான்னு கேட்ட உடனே சொல்றாரு, சரி போய் அந்த அந்தனனை கூட்டிட்டு வான். உடனே அந்தனனை அழிச்சுட்டு வரத்துக்கு தேர் அனுப்புறாராம். நேர தேர்ல வந்து அந்தனன் அரச வைக்கிறாங்க. இல்ல ஒருத்தனை காவலாளி அழைச்சு போய் நாயை கூட்டுவான். நாயை கூட்டுவான்னு நாய் சொல்றான், ஓ அந்தனனுக்கு தேர் எனக்கு, நீயா போய் தேர்ல வந்தான். உடனே தேர்ல ஒரு படைத்தளபதியை வச்சு அனுப்புறாராம். ஓ அந்தனனை கூட்டிட்டு வரத்துக்கு மந்திரிகள் எல்லாம் போவா, எனக்கு நீ தேர்ல படைத்தளபதி வரியா, போய் மந்திரி ஒருத்தர் போறோம். சரி மந்திரி வரணும்னு எல்லா மந்திரி காட்டுல வசதியான மந்திரி பரதன் என்ன பண்றான், சுமந்திரர் நீரே போகணும். சுமந்திரர் போன உடனே நாய் சொல்றதான், எனக்கு யோக்கியத்தை இருக்கு, நான் வந்திருக்கேன் சுமந்திரன், நானு வா என்னோட வரும். உமக்கு எந்த அளவுல யோக்கியத்தை இருக்கு? இங்கேருந்து போன இரோ இல்லையோ குழந்தை ஏதோ சொன்னா நீர் கிளம்பும், நான் தண்டக்காரன் போப்பறேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வரலாமா? 60,000 வருஷம் தசரதனோட ஆட்சி பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் பரதனோட எல்லாம் ஆட்சி பண்ணிருக்கேன், இதுக்கப்புறம் ராமனோட ஆட்சி பண்ண போற சமயத்துல புத்தி வந்தா உமக்கு, நீர் எப்படி வந்தே, உமக்கு யோக்கியதே இல்ல போன. சரி இங்கேருந்து சுமந்திரர் போயிட்டார். சுமந்திரர் போன உடனே நேர லக்ஷ்மணன் அனுப்புறார். லக்ஷ்மணன் நேர வர, லக்ஷ்மணன் நேர வந்த உடனே லக்ஷ்மணனை பிரார்த்தனை, நான் யோக்கியன் தான் வான், நீயா யோக்கியன், ஏதோ பொம்மநாட்டி எத்தையோ சொன்னான்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு போனிய, நீயா யோக்கியன், உனக்கு எப்படி யோக்கியதை இருக்கும், உனக்கு யோக்கியதை கிடையாது போ. சரி அப்புறம் பரதன் சொல்றான், ஆஞ்சநேய சுவாமி அனுப்புறான். ஆஞ்சநேய சுவாமி அனுப்பிச்ச உடனே நேர ஆஞ்சநேயர் வந்து பார்க்கிறாரு, நான் யோக்கியன் எங்க கூட வான், உனக்கு எப்படி யோக்கியதை இருக்கும், உனக்கு எங்க யோக்கியதை இருக்கு? உன்ன என்ன சொன்னார் ராமர், லங்கையில போய் சீதையை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னார், நீ எப்படி லங்கையை கொளுத்திட்டு வந்த, உனக்கு யோக்கியதே கிடையாது போ. சரி அனுமாரம் வந்து எனக்கு யோக்கியதே இல்லை, பரதனே போறான், பரதன் எனக்கு யோக்கியதே இருக்கணும், உனக்கு எப்படிப்பா யோக்கியதை இருக்கும், உனக்கு யோக்கியதே கிடையாது. ஏன்னா ஏதோ ராமன் 14 வருஷம் காட்டுல பாதரட்சையா போட்டுன்னு போயிருப்பான், நீ அசையும் பிடிங்கன்னு வந்துட்ட, உனக்கு எப்படி யோக்கியதை இருக்கும், ஆனா உனக்கு யோக்கியதை கிடையாது. சரி கடைசியில ராமன் போறாரு, எப்படியும் நீ வந்து எனக்கும் யோக்கியதை இல்லைன்னு தான் சொல்ல போற, ஏதோ ஒரு காரணம் சொல்ல போற, எல்லா விதமான காரணத்தின் பேர்ல எனக்கும் யோக்கியதை இல்லை, உனக்கும், நீ என்னையும் திருப்பி தான் அனுப்ப போறேன்னு. உடனே அந்த நாய் சொல்றதான், பவபூத்தி சொல்றான், எழுந்து நின்றுட்டு சேவிக்கிறோம், எழுந்து நின்றுட்டு சேவிச்சு வாலியாக மாறி அன்னைக்கே நாங்க ஸ்தோத்திரம் பண்ணோம், அந்த ஸ்தோத்திரத்தில் லோகத்துல எல்லாரும் எழுத்துட்டாலோ இல்லையோ தெரியல, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் நீர்தான், இந்த அவதாரம் பூர்த்தியாக உமக்கு எந்த விதமான நீர் ஒரு தப்பு பண்ணேர் அப்படின்றது இருக்கவே இருக்காது இந்த இதுல அப்படின்னு சொல்லி வாலி மறுபடியும் ராமன் பேர்ல தப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் லோகத்துக்காக மறுபடியும் அவதாரம் பண்ணி வாலியின் மேல் ராமன் பேர்ல இருக்க தப்ப போக்கடிச்சான்னு சொல்லி பகுபதி சொல்றான். இது கவி கல்பனை தான், இது நிச்சயமாக ராமாயணத்தெல்லாம் மறுபடியும் வந்ததா தெரியல, 14 வருஷம் கழிச்சு எங்கேயும் இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு ராமன் பேர்ல ஒரு ஜந்து கூட பிரீத்தி இருக்குன்னு பாருங்க, மத்த எல்லார் பேர்லயும் தோஷம் சொன்னது ராமன் அப்படின்னு வந்து நின்றுட்டார். யாராலையும் எதிரே ராவணனே என்ன பண்றான், எதிரே வந்து நின்ற உடனே தம் வந்தே ராகவம் வீரம் நாராயணமனாமயம், கண்ணால பார்த்துட்டால் ராமன் பேர்ல இருக்க தோஷம் எல்லாம் அடுத்த க்ஷணம் போயிடும். அப்பேற்பட்ட ஒரு வாலி வதத்தை முடிச்சுட்டு நாளைக்கு சீதையை தேடுறதுக்காக மேல சுக்ரீவன் போக போறான். நாளைக்கு சுந்தரகாண்டம், சுந்தரகாண்டம் காலத்தால 10:30 வச்சுக்கலாம், 10:30 எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு சர்க்கம் பூர்த்தியா சொல்லணும், ராமாயணமே அதுதான் இருக்கு, மத்த எல்லா இடத்துலயும் ராமாயணம் இல்லை, இது வரைக்கும் வெறும் கதை தான், ஆனால் ஹனுமத் பிரபாவம் தான் ராமாயணம். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ 10:30 to 12:15, 12:30 முடிச்சிடணும். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம்.